వెంకటనాథార్య కవితార్కిక కేసరి వేదాంతాచార్య సద్యోమే సన్నిధత్తాం సదా జ్ఞానానందమయం దేవం నిర్మల స్ఫటికాకృతిం ఆధారం సర్వ విద్యానాం భయగ్రీవం వాత్మనే మాత్రం జ్ఞాన వైరాగ్య భూషణం శ్రీమద్ వెంకటనాథార్యం వందే వేదాంత దేశికం లక్ష్మీనాథ సమారంభా నాథయామున మధ్యమా అస్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరా యో నిత్యమచ్యుత పదాంభుజ యుగ్మరుగ్మవ్యామోహస్తవితరామి అస్మద్గురోర్భగవతో సదైక సింధో రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే. యత్పదాంభోరుగ్యానస్తకల్మషః వస్తుముపయాతోహం యామునేయం నమామి తమ్. 21 సుఖం ఆత్యంతికం యత్తత్ ఉద్విగ్రాహ్యం మతీంద్రియం వేత్తి యత్ర చ చైవాయం వేత్తి యత్ర న చైవాయం స్థితశ్చలతి తత్పతః యం లబ్ధ్వా చాపరం లాభం మన్యతే నాధికం తతః యస్మిన్ స్థితో న దుఃఖేన గురునాపి విచాల్యతే సంవిద్యా దుఃఖ సంయోగ యోగం యోగ సంహితం సనిశ్చయేన యోక్తవ్యో యోగో నిర్విన్న చేతస సంకల్ప ప్రభవాన్ కామాన్ త్యక్త్వా సర్వాన్ అశేషతః మనసైవేంద్రియగ్రామం నియమ్య సమంతతః శనైః శనైః ఉపరమేత్ బుద్ధ్యా ధృతి గృహీతయా ఆత్మసంస్థం మనః కృత్వా కించిదపి చింతయేత్ యతో యతో నిశ్చరతి మనశ్చంచలం అస్థిరం తతస్తతో నియమ్యేతత్. ఆత్మన్యేవ వశం నయేత్ ప్రశాంత మనసం హేనం யோகினம் சுகமுத்தமம். உபைதீஷாந்தரஜசம் ப்ரஹ்மபூதமகல்மஷம். யுஞ்சன்னேவம் சதாத்மானம் யோகீ விகத கல்மஷஃ. சுகேன ப்ரஹ்ம சம்ஸ்பர்ஷம் அத்யந்தம் சுகமஷ்ணுதே. சர்வபூதஸ்தமாத்மானம் சர்வபூதானி சாத்மனி ஈக்ஷதே யோகயுக்தாத்மா. சர்வத்ர சமதர்ஷனஃ யோ மாம் பஷ்யதி சர்வத்ர சர்வம் ச மயி பஷ்யதி. தஸ்யாஹம் ந ப்ரணஷ்யாமி ச ச மே ந ப்ரணஷ்யதி. பதிமூணு பார்க்கணும் இல்லையா, பதிமூணுலேருந்து பார்க்கணும். ஒரு பத்து நிமிஷம் ஒரு குயிக் சம்மரி மாதிரி பார்க்கலாம். இப்போ இந்த கீத லெக்சருடைய ஒரு ஏ பண்ணு கேட்டீங்கன்னா, கீதை என்ன சொல்றதுன்னு தெரிஞ்சுக்கிறது. ரெண்டாவது என்ன பார்த்தீங்கன்னா, இது மூலமா விசிஷ்டா பீதம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் எல்லாரும். அதுதான் ஒரு அம்பில்லை எய்ம். விசிஷ்டா பீதம் பூர்த்தியாக தெரிஞ்சுக்காம நம்ம வெறும் கீதை அதை தெரிஞ்சுக்க போகலாம். ஏன்னா பகவான் இருக்கார், காப்பாற்றுறார். அது ஒரு ஜென்ரிக்கான ஒரு பிரச்சனை தானே. நமக்குனால சக்தி இருக்கு, பகவான் இருக்க நம்மளை காப்பாற்றுறாரு. இது வந்து இதுக்கு எந்த காலத்திலும் தெரிஞ்சுக்க வேண்டாம். நமக்குனால சக்தி இருக்கு, அந்த சக்தி நம்மளை காப்பாற்றணும்னு நினைச்சதுல ஒன்றும் இது இல்லை. பட் இன்னைக்கு என்ன நமக்கு ஸ்ட்ரகிள்னு கேட்டால், ஆஸ்திக்கியமானது குறைஞ்சிட்டே வருது. நீ நாங்களாம் பக்தியோட தான் இருக்கோம் அப்படின்னு நீங்க நினைச்சேன்னா, உங்களை பத்தி சொல்லல, பொதுவா லோகத்துல ஆஸ்திக்கு, பொதுவா லோகத்துல ஆஸ்திக்கம் கம்மியா இருந்திருக்கு. கொஞ்ச வருஷங்களுக்கு முன்னாடி ஆஸ்திக்கம் நிறைய இருந்தது. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு இன்செக்யூரிட்டி இருந்தது லைஃப்ல ஜனங்களுக்கு. குழந்தைகளுக்கு இன்செக்யூரிட்டி, எவ்வளவோ கஷ்டங்களை குழந்தைகள் பார்த்துட்டு வளரும். அப்போ அதுக்கு சமாதானம் கிடைச்சி உமாச்சி வேண்டிக்கோ, உமாச்சி கொடுப்பான்னு சொன்னோன்னே அந்த குழந்தைகளை ஆட்டோமேட்டிக்காக உமாச்சியை சேவிக்கணும், போனால் அதாவது கிடைக்கும்னு எண்ணம் பண்ணுறது. ஆனால் இன்றைக்கி நமக்கு லைஃப்பில் பார்த்தீங்கன்னா, உமாச்சியே கொஞ்சம் தூரம் தான் தேவைன்னு சொல்கிறது. ஏன்னா நமக்கு எல்லாமே கிடைச்சிருக்கு. இப்போ பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துருக்கோம். அப்போ அவளுக்கு ஸ்பெசிஃபிக்காக போய் வேண்டின்னு தான் உனக்கு கிடைக்கணும் இல்லை. இந்த காலத்தில் எத்தனையோ ஹெல்த் உபாதைகள், என்ன வியாதியும் தெரியாது, யாருக்கும் தெரிஞ்சுக்கிற வாய்ப்பு இல்லை. இன்னைக்கு அப்படி இல்லை, 95 வயசானாலும் எந்த ஆர்கன் போனாலும் எப்போ போவாலும் தெரியல. அந்த மாதிரி நீ ஓடிட்டு இருக்கு. ஏன்னா அப்போ ஜனங்களுக்கு என்னன்னா, நம்மகிட்ட இருக்க பைசா இல்லையா, நமக்கே இப்போ அகங்காரம்லாம் ஏன் ஒரு கணக்கு ஜாஸ்தியாக்குன்னா, நம்மக்கிட்ட இருக்க டெம்பர் ஃபிசிக்கலா ஜுரம் வந்து அப்போ உணர்றா பாருங்க, நல்லா கவனிக்கலாம் இருக்கு. ஜுரம் வந்துச்சுன்னா அவங்களுக்கு பயம் வந்துடுது. பயம் வந்தால் அப்போ எல்லாத்தையும் உணர்றா, பயத்தை பண்ணிட்டேன் அது பண்ணேன். ஆனால் ஜுரம் போனாலும் திருப்பி டெம்பு வந்துடுது. திருப்பி டெம்பு வந்துடுறது அப்ப நான் எனது சக்தி, என்கிட்ட இருக்கக்கூடிய சொத்து பலம், அது இருக்கிற வரைக்கும் உண்மையா ஆஸ்திகம் வருதில்லை, இதெல்லாம் தடுத்துருக்கு. இந்த அபினிவேசகன ஒரு பதம் போட்டிருக்காரு யோகசூத்திரத்துல, அது வந்து ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான பதம். அபினிவேசம்னா கேட்டீங்கன்னா நம்ம அப்சர்வ் பண்ணிச்சதா அதை நம்ம கவனிக்க முடியும். நமக்கு அது சரீரத்தில் பார்த்தீங்கன்னா தும்மல் வருது, தும்மல் போதே ஹார்ட் வந்து பீட் பண்ணலன்றான் ஒரு இதில், என்ன சொல்றான்னா மிஸ் பீட் அப்படிங்கிறாங்க, ஹார்ட் பீட் பண்ணல. அதனால்தான் காட் டெஸ்ட்ங்கிற சதாயுசுன்ற சதா சதாயுசு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா தும்மறதே வந்து பார்த்தீங்கன்னா லைஃப்க்கு ஒரு த்ரெட்டா இருக்கு அப்படின்னு, அதுக்காக தான் அதுக்கு சதாயுசு சொல்றா தீர்காயுசு சொல்றா காட் டெஸ்ட் அப்படிங்கிற இங்கிலீஷ்ல. நம்மளை அறியாமையே நமக்கு அந்த ஃபியர் ஆஃப் டெத் இருக்கு, அதை எப்ப தெரியுதுன்னா அந்த டேஞ்சர் வரைக்கும் தெரியுது, நமக்கு சாதாரண வரைக்கும் தெரியுது. பின்னாடி பெரிய சவுண்ட் டகவான் சத்தம் கேட்கறது, ஆட்டோமே பதிலடிச்சுன்னு ஓடுவோம், நமக்கே நம்ம கண்ட்ரோல்லே இருக்க மாட்டோம், நம்ம பதிலடிச்சுன்னு ஓடுறோம். ஏன்னா அந்த ஃபியர் ஆஃப் டெத்ன்றது உள்ளுக்குள்ள இருந்துச்சு. இன்னைக்கு இந்த ஃபியர் ஆஃப் டெத்ல கூட குறைஞ்சி மருந்து இப்ப, அதனாலேயே ஆஸ்திகம் கம்மியாயிட்டு இருக்கு, அதனாலே ஆஸ்திகம் போயிட்டு இருக்கு. பசங்கள்லாம் பாருங்க மூச்சு திரள் வந்துச்சுன்னா உடனே ஓர் அழுகும், பசங்கள்லாம் மூக்கால வாந்தி எடுத்தா பாருங்க ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் உடனே அழுது. ஏன்னா இதெல்லாம் வந்து சைக்கலாஜிக்கலி உள்ளுக்குள்ள அந்த ஃபியர் ஆஃப் இதுதான், அதோட ஒரு மேனிஃபெஸ்டேஷன் தான். பிறந்தவுடனே அழகத்துக்கும் அதுதான் காரணம், உள்ளுக்குள்ள சேஃபா இருந்தது, வெளில வந்தவுடனே எங்கேயோ ஒரு தூக்கி போட்ட மாதிரி ஒரு ஒரு ஃபியர், அதுதான் அழகு எல்லாமே. ஏன்னா பாஸ்ட் வாசனர், அப்ப முன்னாடி முன்னாடி முன்னாடி இருக்கிற நடந்த பிறவைகள் எல்லாம் நமக்கு ஏகப்பட்ட இதை பார்த்து பார்த்து பார்த்து இது எல்லா ஜந்துக்களும் உண்டு. நம்ம நினைச்சிட்டு நம்ம தானே எல்லாம், எந்த ஜந்துவனும் அப்சர்வ் பண்ணி பாருங்க, ஒரு தோட்டத்துக்கு போங்க, ஒரு எறும்பு பாருங்க, புழுவை பாருங்க, அதாவது தங்க உயிரை காப்பாத்திக்க ஓடுறது, அதுக்கு ஞானம் இருக்கு. இன்னைக்கு காத்தால கூட ஒரு காத்திருந்தேன், ஒரு பூங்கொத்துல ஒரு சின்ன வண்டு இருந்தேன், இன்னொரு பெரிய வண்டு வந்துட்டு இந்த சின்ன வண்டு அது தெரித்தது போயிட்டு, இது என்னோட டொமைன் அப்படின்ட்டு அது தெரித்து தெரிஞ்சு அது பெரிய வண்டு கிடைச்சி போயிட்டு திரும்பி இது வந்து உட்காந்து தேவை சாப்பிட்டு. அப்ப எல்லா ஜீவன்களுக்கும் நான் இருக்கேன், இது என்னோடது, நான் இதை பண்ணணும், இது அறிவு. அப்ப வேதாந்தம் தான் அதை ஒழுங்க கல்பிக்கிறது. அறிவுன்றது ஆத்மாவினுடைய சொத்து, ஆத்மாவோட குணம், அந்த பிரகிருத்தியோட குணம் சொல்றது சாங்கியம், அது ஒத்துக்க முடியாது. ஏன்னா சைத்தன்யம்னு அவங்க ஒத்துண்டோம் வச்சுக்கோ, அப்போ உள்ளுக்குள்ள ஒரு ஒரு தத்துவம் இருக்கு, அந்த தத்துவத்தோட குணம் தான் அந்த அந்த. ஏன்னா எது ஒன்று சரீரமாக இருந்தாலும் அதற்கு ஒரு இது இருக்கு, சங்கல்பம் இருக்கு, எல்லாமே இருக்கு, ஆசை இருக்கு, அதுக்கு ஒரு பந்தம் இருக்கு. நம்ம நினச்சிட்டுக்கோ இல்லைன்னு ஒரு கரப்பாம்பூச்சியாக கூட அது முட்டை எவ்வளோ ஜாக்கிரதையாக பாதுகாக்கிறது பாருங்க. அப்போ அந்தந்த அந்தந்த ஒரு ஜீவராசிக்கும் அதாவது கர்ப்பம் தெரிவிச்சு அதுக்கு உண்டான ஒரு இது இருக்கு, அந்த மமத்தை அந்த தாய்மையானது அங்கே வந்துடுறது ஆட்டோமேட்டிக்காக. இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு இது வந்து அப்போ ஞானன்றது ஆத்மாவுக்கு அசாதாரணமான ஒரு தர்மமாக இருந்தது. இப்போ அந்த ஞானமே ஆத்மான்னு சொல்கிறது உபனிஷத், ஆத்மான ஞானம் தான். இப்போ அந்த ஞானம் தான் எந்த ஞானம்னு கேட்டால் கிடையாதுன்னு பிரித்து சொல்றது அனுப்பிச்சாரு. அதாவது ஞானஸ்வரூபமாகவும் இருந்துட்டு ஆத்மா ஞானத்தை குணமாகவும் உடையது, ஸ்வரூபமும் ஞானம் ஸ்வபாவமும் ஞானம் அப்படிதான் இருக்குன்னு சொல்றது நிஷ்டாபேதம். இப்ப இந்த சுபாவ ஞானத்துல சங்கோச்சம் ஏற்படு, சங்கோச்சம்னா கான்ட்ராக்ஷன் ஏற்படுறதா வந்து சம்சார பந்தம். இப்ப இது ஒரு ப்ராப்ளம் ஆக்சுவலா, இப்ப மேக்ஸ் பிசிக்ஸ்லாம் என்ன படிச்சிருந்தீங்கன்னா அந்த தெரியும், ஒரு ப்ராப்ளம் கொடுத்தாச்சு ஒரு ப்ராப்ளம் நம்ம அப்ரோச் பண்ணோம் எப்படின்ட்டு, அதுல கன்சைன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பான், அந்த மாதிரி கன்சைன்ஸ் வச்சுன்னு ஒரு சொல்யூஷன் வேணும். அப்ப இந்த மாதிரி இந்த ஆறு ஸ்கூல்ஸ் ஆஃப் பிலாசபி என்ன பண்ணா அவள் முடிஞ்ச சொல்யூஷன் அவரே பண்ற, அவள் சில அசம்ஷன் வச்சுக்கிறா, சில தீரம் கோட் பண்ணுறா, கோட் பண்ணிட்டு அவள் என்ன பண்ணுறா கடைசியில் சில பேர் சொல்கிறதா ப்ராப்ளமே இல்லைன்றது, வேத பாக்கியெல்லாம் ப்ராப்ளமே இல்லைன்ற, உண்மையே இல்லை இல்லை தானே பிரச்சனை, உண்மை இல்லைன்ற. அது ஒரு சில பேர் என்ன சொல்கிறா இல்லை இல்லை ஆத்மாவுக்கும் இந்த எல்லாரும் ஒத்துக்கிற ஒரு விஷயம் என்ன கிடையாதுன்னா பிரகிருதி சம்பந்தத்தினாலும் துக்கம்ன்ற, பிரகிருதி சம்பந்தத்தினாலும் துக்கம், பிரகிருதி சம்பந்தம்னு சொன்னால் சரீரம், சரீரம் எடுத்துகிட்டே இருக்கணும்னா அதனால் வரக்கூடிய சுக துக்கங்கள், அதை விட்டால் சுகம்தான். ஏன்னா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடியது சுகம் மாத்திரம்தான், துக்கம் கிடையாது ஆத்மா ஆத்மாக்கு. அப்ப இந்த இப்ப இந்த பிரகிருதி எப்படி விடுறது, இப்ப எப்படி கைட்டு விடுறது, அதுதான் இப்ப இன்னும் ப்ராப்ளத்தை ட்ரில் பண்ணா அதுதான் ப்ராப்ளம். இப்ப சரி பிரகிருதியை விட்டுட்டா வாட் நெக்ஸ்ட், அது நெக்ஸ்ட் ஸ்டேஜ். பிரகிருதி இருக்கு, ஆத்மா இருக்கு, ஆத்மாவா காட்டிலும் பரமாத்மான்னு ஒன்று இருக்குன்னு ஒத்துனோம்னா அப்ப பிரகிருத்தியை விட்டுட்டு பரமாத்மா கிட்ட போகணும் அப்படின்னு சொல்ல வரதான் விசிஷ்டாத்வைதம். அத்வைதம் என்ன பண்ணுறதுன்னு கேட்டா பிரகிருத்தியை பொய்யின்னு சொல்லிட்டு ஆத்மா பிரம்மந்தான் ஆத்மா, ஏதோ ஒரு காரணத்தினால பிரம்மமானது மாயின்ற ஒரு சக்தியோட சம்பந்தப்பட்டு அதுவே ஜீவா ஜீவாக்கள் மாதிரி ஜீவாத்மாக்கள் மாதிரி தோன்றது அப்படின்னு, வெறும் தோற்றம் தான். உண்மையா சந்தாரம் ஒத்துனா அதே சித்திக்காது. அதனால என்ன பண்றாவா, ஆத்மா சத்தியம் சொன்னாலே நிறைய பேருக்கு கன்வின்சிங்கா இருக்கு, நான் இருக்கணும்னு அதனால நான் அத்வைதத்தை ஒத்துக்கிறேன்ற மாதிரி இருக்கு. நானே இல்லைன்னு சொன்னதான் அது நம்ம நோட் பண்ணணும். அது என்ன சொல்றது, நீ இருக்கப்பா நீ இருக்க அந்த சரிவர் தான் பார்த்தீங்கன்னா பரவாயில்ல அப்படின்னு தோன்றது. ஆனா அப்படி கிடையாது, பிரகிருத்தின்னு ஒண்ணு இருக்கு, ஜீவாத்மான்னு ஒண்ணு இருக்கு, பரமாத்மான்னு ஒண்ணு இருக்கு. இந்த பிரகிருத்தியை விட்டுட்டு முதல்ல ஜீவாத்மா தன்னுடைய நிலையில இருந்துட்டு அப்புறம் பரமாத்மாவ அடையணும். இந்த -1 0 1 வச்சுருந்தோம், இப்ப -1 இருந்துருக்கோம், -1 இருந்துட்டு 1 போக முடியாது, -1 0 1 0 1 போக முடியாது. அதை சொல்லாதான் அந்த முதல் 6 அத்தியாயத்தினுடைய இது, அந்த -1 எப்படி 0 வரலாம். பிரத்யேக ஆத்ம அனுபவம், அந்தந்த ஆத்ம அனுபவத்தை முதல்ல அதான் 0 ஸ்டார்டிங் பாயிண்ட். ஏன்னா முதல்ல ஸ்டார்டிங் பாயிண்டே இல்லை. அதுதான் முதல்ல 6 அத்தியாயத்தில் என்ன பண்றாருன்னா, நீ முதல்ல ஒன்னு சாட்சாத்காரம் பண்ணுங்கிற. இப்ப இந்த அத்தியாயத்தை சொல்ல போறது ஹெல்ப் கேட்டுக்கோன்றது, என்ன தியானம் பண்ணு, என்ன தியானம் பண்றதுனாலயே உனக்கு ஒரு சுத்தமான மனசு ஏற்பட்டு அதன் மூலமா நீ வந்து உன்னை நீ பாத்துக்கலாம் அப்படிங்கிற. இப்ப என்ன தியானம் பண்ண சொன்னதுனால இப்ப இப்ப பிரத்யேகாத்ம தரிசனமே மோட்சம் கிடையாது, நம்ம வெறும் 0 தான் வந்திருக்கோம். இப்ப இதுக்கு மேல தான் 1 போகணும் போயிட்டு, அதுதான் அடுத்து வரப்போற பக்தி யோகம் பண்ணி மேல மேல போகணும். பட் என்ன ஆகுதுங்கிட்ட சில பேர் இந்த 0 இருக்கு இல்லையா, அங்கேயே வந்து ஒரு ஸ்டாப் ஓவர் ஆகுது, அங்கேயே இதுவே என்ன இருக்கு அப்படின்னு ஒரு எண்ணம் ஏற்படுறது. ஏன் அந்த எண்ணம் ஏற்படுறதுன்னு கேட்டா, இன் எசன்ஸ் பார்த்தோம்னா ஜீவாத்மாவும் பிரம்மனும் சேம், சிமிலர், நாட் 1 சிமிலர். பிரம்மத்துக்கு நம்ம என்ன சொரூபத்தை கல்பிக்கிறோமோ, ஞான சொரூபம் ஆனந்த சொல்றோமோ, அதுதான் ஜீவனம். ஒரு பாட்டில் சர்க்கரை சாப்பிட்டாலும் 2 ஸ்பூன் சர்க்கரை சாப்பிட்டாலும் சர்க்கரை டேஸ்ட் பண்ணுதுனே, அப்ப சில பேர் 2 ஸ்பூன் சர்க்கரை சாப்பிட்ட உடனே தகடி போயிடுறது, இதுவே என்ன இருக்கு இதுவே போடணும். சில பேருக்கு இல்லை அந்த பாட்டில் சர்க்கரையும் சாப்பிடணும்னு சொல்றோம், அதுதான் அந்த பிரம்ம அனுபவமா இருக்கு. ஆக மொத்தம் டேஸ்ட்னு பாத்தீங்கன்னா 1 ஸ்பூன் இருக்க டேஸ்ட் தான் 1 பாட்டில் இருக்கிற டேஸ்ட், வேற வித்தியாசமா இருக்க போறது. இருந்தாலும் அது நிரதிசயமா இருந்துருக்கு, அது அதிகமா இருந்துருக்கு, இது குறைவா இருந்துருக்கு. பட் இங்க வந்து இந்த பிரத்யேகாத்ம அனுபவம் ஏற்பட்டவா அதுலேயே இருந்துடுறான்னு சொல்ற. அதற்கு பிறகு என்ன பண்ணணும் கேட்டா பரமாத்ம ஞானம் பண்ணி மோட்சத்துக்கு போகணுன்றது நம்ம சித்தாந்தமா இருந்துருக்கு. இப்ப இதெல்லாம் தெரியாம நம்ம வந்து உபாய அனுஷ்டானம் பண்றோமே அப்படின்னு சொன்னா என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, நமக்கு ஒரு பொறுப்பு இருக்கு, நமக்கு விரும்புறோமோ விரும்பலையோ நமக்கு ஒரு பொறுப்பு இருக்கு ஞானத்தை வளர்த்துக்கணும்ன்றது. ஞானத்தை வளர்த்துக்காம நான் விரும்ப முன்னாடி சொன்ன மாதிரி எனக்கு மேல சக்தி இருக்கு நான் நம்புறேன் என்ன காப்பாற்றும்னா, இப்ப காப்பாற்றுதெல்லாம் என்னன்னு பார்க்கணும். முதல்ல ஏன் சொல்ல வேண்டியதுன்னா, பிற மதங்களையும் இதே மாதிரி பிரிப்புல அவங்கள விட்டுட்டு சரண்டர் டு காட் எல்லாம் சொல்லிட்டு எல்லாம் இருக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா நம்மளோட தீவிரமா இருக்கா ப்ரொடெஸ்டன்ட்லாம் குரூப்லாம் இருக்கா, அவங்கள பார்த்தீங்கன்னா உடம்புக்கு வந்தால் டாக்டர்கிட்ட போக மாட்டாங்க, உடம்புக்கு வந்துச்சுன்னா டாக்டர்கிட்ட போக மாட்டாங்க. குழந்தைக்கு உடம்பு சொல்லுன்னு சொன்னால் டாக்டருக்கு போக மாட்டோம் அப்படிங்கிறாங்க, காட் வில் டேக் கேர் அப்படிங்கிறது. நம்மள அது என்ன சொல்கிறோம், அப்போ என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டா, அவ கிட்ட போய் கேட்டா ப்ரொடெக்ஷன் என்னன்னு கேட்டா, இல்ல இல்ல நோய் வராம பாத்துப்பார், இதெல்லாம் ப்ரொடெக்ஷன் இல்ல, நோய் வராம பாத்துக்கிறதுலாம் ப்ரொடெக்ஷன் இல்ல, சரீரம் இருந்தா நோய் வந்துருக்கும் சொல்றது நம்ம சம்பிரதாயம் நம்ம சித்தாந்தம். இந்த சரீரத்தை விட்டுட்டு நிரந்தரமான ஒரு இதுக்கு ஆக்சன் போறதுதான் பகவான் பண்ணக்கூடிய ஹெல்த்தே தவிர, இந்த எப்படி இருந்தாலும் ரோகம் வரக்கூடிய சரீரத்தை 100 ஆயுசு கொடுத்தாலும் 150 ஆயுசு கொடுத்தானே, எப்படி இருந்தாலும் இதுக்கு ஒரு இது வந்துட்டேதான் இருக்க போறது. அப்ப காப்பாற்றுதல் என்னன்னு கேட்டா, உண்மையான காப்பாற்றுதல் மொத்தமா இந்த ப்ராப்ளத்துல இருந்தே டீலிங் பண்ணி விடுறத விட டெம்பரரி சொல்யூஷன் கொடுக்கறது இது இல்லை. சரி அப்பனா நான் என்ன கதி ஆவேன்னு சரிதான் விளையாடி கேட்டா, நீ ஒண்ணும் ஆக மாட்ட, நீயா இருப்ப, நீயே ஒரு ஆனந்த சுரூபம் தான், நீ வந்து இன்னும் உன்னோட அதிகமா இருக்கிற ஆனந்தத்தை அனுபவிக்க போற. இது ஒரு ஞானத்தோட சேர்ந்தது. இப்ப காப்பாத்துறத காப்பாத்துறதுன்னு கேட்டா, காப்பாத்துல சரீரத்தை காப்பாத்துறது, சரீரத்தை பகவானே எப்படி எப்படி சிருஷ்டின்னு கேட்டா, யாராலையும் இதை மெயின்டைன் பண்ண முடியாது. இது ஓரளவுக்கு கோபை பண்ணாதான் டாக்டர்ஸும் மேடம் மட்டுமான, இது ஓரளவுக்கு கோபை பண்ணாலும் டாக்டர்ஸும் எக்ஸ்டர்னல் ஏதோ ஒரு சப்போர்ட் பண்ண முடியும். இது கோபை பண்ண வச்சுக்கிறோம், என்னதான் வெளியேறது பண்ணாலும் நிற்காது, கரெக்டா ஆகணும்னா வெளியே தான் இருக்கும். அப்போ உள்ளுக்குள்ள ஏதோ ஒன்று ஓடிட்டு இருந்தாதான் வெளியில எதுவும் வரல. இப்போ அப்போ எப்படினாலும் இதை காப்பாற முடியாத வஸ்து தான். பட் அந்த ஞானம் மட்டும் முதல்ல வந்து அதுக்குள்ள பகவான் அணிஞ்சு அதுதான் மோசம் வச்சுக்கிட்டான். அது இல்லாமல் விரும்ப நம்ம பகவான் காப்பாற்றுவான், எனக்கு கஷ்டம் வந்துட்டு பகவான் காப்பாற்றுவான்னு சொன்னால், காப்பாத்துதான் முதல்ல யோசிக்கிற முதல்ல, அதுதான் கர்மான்னு நம்ம சொல்லிருக்கா, கர்ம பலன் அனுபவிக்கிறோம். இதெல்லாம் டெக்னிக்கலா இருந்தா கூட இதெல்லாம் ஞானத்தினுடைய ஒரு பரிபக்கப்பட்ட நிலைமை. நமக்கு என்ன இது ஏற்பட்டாலும் அது நம்மளுடைய கர்மாவினுடைய ஒரு வினை வினை பயன் சொல்றமும் இருக்கும். அதனால ஸ்வரூபத்துக்கு இன்னைக்கு நாசம் கிடையாது. ஜீவாத்மா இருக்கிறவன் சரீரம் நாசத்தை அடைஞ்சாலும் ஸ்வரூபத்துக்கு இன்னைக்கு நான் நித்தியம், பகவானுக்கு நிச்சயமாக இருந்தால் நான் நிச்சயமாக இருக்கேன். ஏதோ ஒரு காரணத்தினால இப்போ டெம்பரரியாக இப்போ இந்த சம்சாரத்தில் வந்து மாட்டின்ட்டுருக்கேன். இப்போ இங்கேருந்து எப்படி போகிறதுக்கு வழியை கேட்கணும் தவிர, இங்கேயே நல்ல சௌக்கியமாக இருக்கணும், எனக்கு ஒன்றும் வியாதியே வரக்கூடாது, எனக்கு ஒன்றும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது அஜ்ஞானத்தினுடைய இல்லை. அப்போ அதெல்லாம் வேண்டிக்கிறதா வேணாமன்னு கேட்டால், வேண்டிக்கக்கூடாதுன்னு யாரும் சொல்ல, பட் நமக்கு இதுதான் தெரியணும். இப்போ தான் இப்போ தான் போகிறோம், ஒரு நாள் விட தான் போகிறோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இருந்துட்டு பண்ணுறதான் தட் வாட் இட் மேக்ஸ் தி டிஃபரன்ஸ். ஏன்னா அப்படி அந்த ஞானம் இல்லாமல் நமக்கு ஒரு பக்தி இருந்தால் வச்சுக்கோம், இதுக்கு என்ன டிஃபரன்ஷியேட்டட் பக்தி. ஏன்னா லோகத்தில் எல்லாருக்கும் பக்தி இருக்குது, எந்த மூலைக்கு போனாலும் அங்கங்கே இருக்கிற ஒரு ஜனங்களுக்கு ஒரு தெய்வத்தை மேலே ஒரு பக்தி இருக்குது. ஆனால் அந்த பக்திக்கு அடிப்படை என்னன்னு கேட்டால் அஜ்ஞானமாக இருக்கும். ஏன்னா அவன் நினச்சிட்டு அது சாஸ்வதமான உலகம், எனக்கு இருக்கக்கூடிய சொந்தங்கள்லாம் சாஸ்வதமாக இருந்ததே இருக்கும், சில பேர் சொல்லணும் அடுத்த ஜென்மம் எடுத்தாலும் இந்த கணவனையும் அடையணும், இந்த இதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஜென்மத்தை அதெல்லாம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஜ்ஞானத்து பேசுறதுக்கூட பக்தியாக இருக்கிறத விட இது வந்து ஞானபூர்வமான ஒரு பக்தி கிடையாது. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மொத்த பிரபஞ்சத்தையும் ஒரு சக்தியானது தரிச்சிருந்துருக்கு, அது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய சேத்தனம் என்ன அச்சேத்தனம் என்ன ரெண்டுத்தையும் தரிக்கிறது. எப்படி நம்ம சாஸ்திரம் சொல்றதுன்னு கேட்டால், நம்ம சரீரத்தை வந்து ஆத்மாவானது உள்ளுக்குள்ள தரிச்சுருக்கோம், அது மாதிரி இந்த ஆத்மா இந்த சரீரம் ரெண்டுத்தையும் ஒரு சக்தியானது தரிச்சுருக்கு, அதுதான் பரமாத்மா, அதுதான் பரமாத்மா. அப்போ பிரம்மமானது என்ன பண்ணுறதுன்னு கேட்டால், மொத்த பிரபஞ்சத்துக்கும் ஆத்மாவாக இருந்துருக்கு, அல்லது இந்த மொத்த பிரபஞ்சமும் அந்த பிரம்மத்துக்கு சரீரமாக இருந்துருக்கு. சரீரம்னு நினைக்காம ஃபிசிக்கல் பாடி இல்லை, சரீரத்துக்கு லட்சணம் கொடுத்துருக்கார் பாஷக்காரர். யாருக்காக ஒரு விஷயம் இருக்கோ, யாருடைய கண்ட்ரோல் இருக்கோ, யாருடைய பிரயோஜனத்துக்காக இருக்கோ அதுதான் சரீரம். ஒருத்தரை சார்ந்து இருக்கணும், அவரோட அதீனத்தில் இருக்கணும், அவருடைய பிரயோஜனத்துக்காக இருக்கிறது, இப்படி இருந்தால் சரீரம். அப்படி தான் நம்ம சரீரம் இருக்குது. இப்போ நம்ம சொல்கிறத பண்ணுறதா இல்லையா, நம்ம கண்ட்ரோலில் இருக்குது, இருந்துட்டு நினைச்சிட்டு இருக்கோம், சில சமயம் இல்லாமல் இருக்குது, நம்ம கண்ட்ரோலில் இருக்குது, நம்ம சொல்கிறத பண்ணுறது, நம்ம என்ன ஆசைப்படுறோமோ அதை அடையிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கா இல்லையா, அதனால தான் சரீரம். இந்த ரீதியில் பார்த்துச்சு மொத்த பிரபஞ்சமும் பகவானுக்கு சரீரமாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறது நம்மளுடைய சித்தாந்தம். இதெல்லாம் புரிஞ்சுட்டு கீதை வாசிச்சா தான் நமக்கு கண்ணன் என்ன சொல்லுவாரான்னு புரியும். இல்லாட்டி அப்புறமா மற்ற ரிலிஜியன்ஸ் மாதிரி பகவான் காப்பாற்றுவார் பகவான் காப்பாற்றுவார்னா, நம்ம இந்த வேண்ட அல்ப பயன்லாம் கொடுத்துருந்தா வச்சுக்கோ, அதுதான் தண்டனை நமக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அதுதான் வேண்ட எல்லாரும் ஆளை வந்த சோத்திரத்தில் சொல்லிச்சு, எனக்கு வந்து கொடுத்துடாதுன்ற பிரம்ம பதவி கூட எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற, எனக்கு பிரம்மா பதவி கூட கொடுத்துரு, பிரம்மா பதவி கூட வசதியான பதவி, தோசத்து காடு இன்னொரு நிறைய ஆயுது அது கூட வேண்டாம் அப்படிங்கிறது. ஏன்னா அதுவும் பந்தம் தான், கணக்க சிங்கலையாக்கி பத்தகான தேசிகளும் சொல்றது, அதெல்லாம் கொடுத்தா கூட பந்தம் தான் தெரிஞ்சுக்கிறது. எதுவுமே பந்தம் தான், எங்க இருந்தாலும் எங்க இருந்தாலும் பந்தம் தெரிஞ்சுனா பின்னா நமக்கு ஒரு அப்ப இந்த இந்த இதை விட்டுட்டு போகணுன்ற எண்ணம் வருது. அதுக்காக தான் பக்தி செலுத்தணுமே தவிர, திருப்பி இங்க இருந்துட்டு இந்த விஷயங்களே வேண்டதுக்காக பக்தி செலுத்தணும் வச்சுக்கோ, அது ஒரு அஜ்ஞானமான ஒரு பக்தி தான். அப்போ இதே சாஸ்வதம் இல்லை, இதற்காகவும் சாஸ்வதமான ஒரு பிரயோஜனம் இருக்கு, அந்த பிரயோஜனத்துக்கு நம்ம போகணும்னு சொல்றதுதான் சாஸ்வதம், அதுவும் சம்பிரதாயம் சொல்றது. ஆக மொத்தம் ஆத்மா கொண்டு ஆகாது, ஜீவாத்மா தனியா இருந்தே இருக்கும், மோட்சத்துக்கு போனாலும் ஜீவாத்மா மனசு தனியா இருந்துருக்கும், பிரம்மத்தை அனுபவிச்சு இருக்கும் சொல்றது சம்பிரதாயம். இதுதான் பேக்ரவுண்ட். இப்ப அதனால பாஷ்யக்காரர் எப்படி இந்த 18 அத்தியாயத்தை வந்து அர்த்தம் பண்றாருன்னா, மொத்த கீதையும் மோட்சத்துக்கு பக்தி யோகம் தான் வழின்னு சொல்றது. ஆனா அந்த பக்தி யோகம்ன்றது டைரக்டா அசன்ட் பண்ண முடியாது, அதுக்கு கர்மயோகம் ஞான யோகம் ரெண்டு படி இருக்கு. இந்த கர்மயோகம் பண்ணி ஞான யோகம் பண்ணி பக்தி யோகத்தை பண்ணி மோட்சத்துக்கு போகலாம், அல்லது ஞான யோகத்தை உள்ளடக்கிய கர்மயோகத்தை பண்ணா கர்மயோகம் டைரக்டா பக்தி யோகம் மோட்சம். வெறும் கர்மயோகம் இல்லை, ஞானத்தை உள்ளடக்கிய கர்மயோகம் பண்ணா பக்தி யோகத்தை டைரக்டா போகலாம் மோட்சத்துக்கு போகலாம்னு சொல்றது. அதனால முதல் 6 அத்தியாயத்துல கர்மயோகம்னா என்ன, ஞான யோகம்னா என்ன, ரெண்டுத்துக்கு கம்பேர் பண்ணி சொல்லிட்டே இருக்க. ஞான யோகத்தோ ஞான யோகம் வந்து பாசிபிள், அதாவது என்ன பிராக்டிக்கல் பார்த்தீங்கன்னா, சம்பிரதாயத்துல இந்த சரீரம் இருக்கிற வரைக்கும் நம்மளால கர்மாவை விட முடியாது. இது முக்கியமா தேசிக சம்பிரதாயம் சொல்லணும். ஏன்னா ஜனாச்சார சம்பிரதாயத்திலையும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா வியூ பண்ற, அத்வைதிகள் எக்ஸ்ட்ரீம் வியூ என்னன்னு கேட்டீங்கன்னா, அவ சொல்றா எம்பெருமானுக்கு சேஷ பூர்த்தனா இருக்கிறதா உண்மையான ஞானம். இந்த தேககதமான கர்மாலாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு ஜனாச்சார சம்பிரதாயத்தை சொல்ற. அது ஒரு எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் ஆஃப் வியூ, அதாவது கைங்கரியம் மாத்திரம் பண்ணா போதும். அது எப்போ பண்ண முடியும்னா மோட்சம் அடைஞ்சப்பதான் அது மாதிரிலாம் பண்ண முடியும். இங்க இந்த சரீரம் இருக்கிற வரைக்கும் பகவானே சொல்றார், கிருஷ்ணன் சொல்றார், சரீர யாத்ரா பிச்சதேன்னு சொல்றார். நகி தேக பிரதா சக்கியம் 18 பார்க்கணும் நம்ம, சக்தம் கர்மா நிகேசதா சொல்றது பகவான். இங்க பாருப்பா, உனக்கு தேக சம்பந்தம் இருக்கிறதுக்கு நீ கர்மா வர முடியாது, நீ இந்த பாடியோட நீட்ஸ பார்த்துட்டு தான் ஆகணும். மொத்த கர்மாவை விட்டுட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம பாடியை மெயின்டைன் பண்றதுக்கு பதில ஒழுங்காக கர்மாவை பண்ணிட்டு நீ பாடியை மெயின்டைன் பண்ணி சொல்லாது. அதான் தேசிய சம்பிரதாயம், கர்மாவை என்னைக்கும் விடவே முடியாது. ரெண்டா பிரிக்கிறார், ஆக்ஞா கைங்கரியம் அனுஜா கைங்கரியம். ஆக்ஞா கைங்கரியம் சாஸ்திரம், சாஸ்திரம் நம்ம விதிச்சிருக்கோம், வர்ணாசிரம தர்மம் என்ன இருக்கோ அதுதான் ஆக்ஞா கைங்கரியம். அனுஜைன்றது ஓவர் அண்ட் அபோவ் தட், ஒரு கோவிலுக்கு போறது, கோவிலில் போய் கைங்கரியம் பண்றா, ஒத்துக்கிறா, இல்ல குரு கட்டளை இடறா, இதெல்லாம் வந்து அனுஜா கைங்கரியம். எந்த காரணத்தை கொண்டும் ஆக்ஞா விட்டுட்டு அனுஜா பண்ணுன்னு சொல்லல. ஆனா சின்னாச்சார சம்பந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டாண்ட் எடுக்கிறா, ஆக்ஞா பின்னாடி அனுஜா தான் முதல்ல. அந்த மாதிரிலாம் ஒரு இது இருக்கு இருக்கு. அது அதுல என்ன சொல்றாருன்னா, ஆரம்பிச்சது பிள்ளைலோகாச்சாரியம் சொல்றாரு. ஆனா அதுக்கு பிரமாணம் கிடையாது, முன்னாடி போய் பார்த்தா டெக்ஸ்டுவல் எவிடன்ஸ் வேணும். தேசிகம் நடக்கக்கூடிய என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, அவ சொல்ல வந்ததுன்னா பிரமாணத்தோடு சொல்லியிருக்காரு, தானா எதுவும் சொல்லல. ஆக்சுவலா முன்னாடி கொஞ்சம் தெளிவில்லாத அந்த விஷயங்களை எடுத்து பிரமாணத்தை கொண்டு தெளிவாக்கிருக்காரு, ஒழிய தானா சொல்லல. ஆனா இது மாதிரி பாரதந்திரம்லாம் சொல்லி பகவானுக்கு தேசபூத்தனா இருக்கிறதா, இது அது அது பொய் கிடையாது. அது எப்ப நடக்கும்னா மோட்சத்துக்கு அசைவு பண்ணதான் நல்லா இருக்க முடியும், அப்படிதான் எடுத்துக்கணும். ஏன்னா தேசிகம் எந்த ஆச்சாரியமும் விடல, யாரையுமே அவர் வந்து தப்புன்னு சொல்லவே கிடையாது. இந்த தாத்பரியம் என்னன்னா, இப்படி சொல்ல வரா அது சொல்லாத சொல்லியிருக்காரு. அதனால எப்படி எடுத்துக்கலாம்னு கேட்டா, அது ஒரு ஐடியல் சிச்சுவேஷன். சரீரம் இருக்கிற வரைக்கும் அதெல்லாம் மனம் இல்லை, கண்டிப்பா இட்ட வழக்கா இருக்கிறது. இட்ட வழக்கா இருக்குன்னு அர்த்தம், நமக்குன்னு ஒரு எண்ணமே நான்ற எண்ணத்தை விட்டுட்டு இருக்குன்னு சொல்றா, நான்ற எண்ணத்தை விடவே முடியாது. ஏன்னா ஆத்மாக்கு சொரூப ஞானம் இருக்கிற வரைக்கும் நான்ற எண்ணமான இருந்தா இருக்கும், அது அகங்காரம் கிடையாது. என்ன புரிஞ்சுக்கணும், அதாவது அகங்காரம்ன்றது அகம்பாவம் சொல்லமோ அது அகங்காரம். ஆனா இந்த இடத்துல சொல்ல வருது அகம் அகம் அகம் பிரதீசி, இப்ப நான் வேற இந்த டெஸ்ட் வேற தெரிஞ்சுக்கிறது, இதை நான் விட்டுட்டா வச்சிருந்தோம் எனக்கு அந்த டெஸ்டுக்கும் வித்தியாசமே கிடையாது. அப்புறமா வாட் டிஃபரன்சியேஸ் மீ அண்ட் டெஸ்ட் கிடையாதுனா, இதுக்கு தான் இருக்குன்னு தெரியாது, ஆனா இந்த ஆத்மாவுக்கு தான் இருக்குன்னு தெரியும், அது அதோட இயல்பு. அதை கூட விடணுமே, எப்படி விட முடியும், அதை விட முடியாது. அது இருக்கிற வரைக்கும் இப்ப சாஸ்திரமும் அந்த அந்த ஃபேக்டர் இருக்கிறதுனால தான் நம்மளை குறிச்சு நீ இதை பண்ணுன்னு சாஸ்திரம் சொல்றது. ஏன் டெஸ்க்கு குறிச்சு சொல்லுன்னு கேட்டா, டெஸ்க்கு சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை பார்த்து நீ ஒரு கட்டளை இட முடியும், இட முடியாது. என்ன அதுக்கே தான் இருக்குன்னு தெரியவே இல்லை. யாருக்கு தான் இருக்குன்னு தெரியுறதோ அவளை குறிச்சுதான் சாஸ்திரமானது விதிக்க முடியாது, பண்ணு அதை பண்ணுன்னு. அவளுக்கு தான் அப்படிப்பட்ட சாஸ்திரமே ஆக்சுவலா தேவையில்லை அப்படின்ற மாதிரிலாம் ஒரு ஆர்குமெண்ட் போடுது. Thank you. இருக்கலாம், இதெல்லாம் வந்து ஐதீக விஷயங்கள் தான். இந்த ஐதீகத்துக்குள்ள ரொம்ப டீப்பா போகக்கூடாது. சுவாமி தேசம் கண்டிக்கிறாருன்னா ஐதீகத்தை பேஸ் பண்ணி சம்பிரதாயத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியாது. சம்பிரதாயத்தை வந்து சாஸ்திரத்தை வச்சு தான் பேஸ் பண்ண முடியும். ஜனாதிபதி சம்பிரதாயத்தில் நிறைய ஐதீகத்தை பேஸ் பண்ணியே இருக்கு, அது நிற்காது. நீங்க அந்த ஐதீகத்தை வச்சு நான் ஆர்கியூ பண்ண முடியாது. இப்போ நீங்க சொன்னதே நம்ம சர்ச்சை பண்ணிட்டே இருக்கலாம். இப்போ இந்த விஷயத்தையே சர்ச்சை பண்ணலாம். மணி அடிச்சா கேட்கும், அதுக்காக அடிக்கலான்றது இதெல்லாம் வெறும் ஹியர் சேதான். இதுக்கு தான் பிரமாணம் இருக்காங்க, பிரமாணம் கிடையாது. தேசிகன் சொல்றது அப்படின்னா பிரமாணத்தை வச்சது சம்பிரதாயம். இதெல்லாம் எக்ஸாஜுரேஷன் இருக்கும். எக்ஸாஜுரேஷனை வச்சு நம்ம சந்தைய சம்பிரதாயத்தை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. சம்பிரதாயம்னு சாஸ்திரம் சொன்னா, சம்பிரதாயம் சொன்னா சாஸ்திரத்தை சில தேசங்கள் ஆரம்பிச்சு சொல்றாரு. சாஸ்திரத்தை வச்சுதான் சம்பிரதாயமே. சாஸ்திரம் இல்லாத சம்பிரதாயம் நிற்காதுன்ற கல்ட்டா போயிடும். நிறைய கல்ட்டு தோன்றது பாருங்க, அங்கங்க தோண்டி காணாம போறதுல. ஏன்னா அவைகளுக்கு சாஸ்திரம் பேக்ரவுண்ட் கிடையாது. அதுதான் கல்யாணம் முதலே சொல்றார். சாஸ்திரம், சாஸ்திரம் என்னது? வேத, ஸ்மிருதி, இதிகாச, புராணங்கள் இவைகள்லாம் வச்சுட்டு வரக்கூடிய ஒரு விஷயம். சம்பிரதாயம்ன்றது அது எப்படி நமக்கு கொடுத்துருக்கான்றது. சம்பிரதாய பேதமாக வந்து இருக்கும். ஏன்னா அது இன்டர்பிரேஷன் இருக்கலாம், அது வேற விஷயம். பட் இன்டர்பிரேஷன் தான் பேசிட்டு ஒழிய அந்த அடிப்படையிலேயே வித்தியாசம் இருக்க முடியாது. அதனால என்ன சொல்றாங்கன்னா, சாஸ்திரம் அது முக்கியம். இப்ப இந்த ஞானம் எப்படி எப்படி ஏற்படும் கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி கிரந்தங்கள்லாம் வாசிச்சு காலக்ஷயம் பாத்தீங்கன்னா சொல்லிட்டாதான். அதுக்குதான் ரகசியக்காரன் பெஸ்ட் பண்ணிருக்காரு. எல்லா ஸ்ரீவாசியம்லாம் வந்து எல்லாருக்கும் அதிகாரம் கிடையாது போய் கத்துக்கிறதுக்கு. அதனால என்ன பண்ணிருக்காரு, ஸ்ரீமத் ரகசியத்ரேதாரன் ஒரு டெக்ஸ்ட் பண்ணிருக்காரு, பெரிய டெக்ஸ்ட். அதை யாரு வேணா கேட்கலாம். ஸ்ருதியிலேருந்து பிரமாணத்தை எடுக்காமையே, ஸ்ருதியிலேருந்து இதிகாசத்திலிருந்து புராணத்தை எடுத்தே சாதிச்சிருக்காரு. அதான் அவருடைய ஒரு ஜீனியஸ். இது தெரிஞ்சு நம்ம வாசிக்கலாம் வச்சுக்கோ, அப்பதான் இட் இஸ் மேக்ஸ் த மோர் சென்ஸ். இல்லாட்டி இது கேள்வி வந்துட்டே இருக்கும், எதுக்கு சொல்றாரு எதுக்கு சொல்றாருன்னு சொல்லி. அப்ப இந்த ஆறாவது தியானம் நான் பார்த்துட்டு இருக்கோம். எப்படி அந்த யோகம், யோக சப்தத்துக்கு என்ன அர்த்தம் கிடையாதுன்னா, ஆத்மாவலோகனம். அவலோகனம்னா பார்த்தல். ஆத்மாவலோகனம் சொன்னா தன்னுடைய ஆத்மாவை பார்க்கறது. அது எப்படி பார்க்கலாம்? அதான் சொல்ற பதினாறாவது பன்னெண்டு பார்த்தோம். சுஜோதேசே பிரதிஷ்டாபிய ஸ்திரம் ஆசனம் ஆத்மனஹ நாத்துச்சிருதம் நாதி நீச்சம் சைலாஜின குஷோத்தரம் லெவன்த் ஸ்லோகம். தத்ரேகாகிரம் மனஸ்கிருத்வா யதசித்தேந்திரிய கிரிய உபவிஷ்யாசனே இந்தியா யோகம் ஆத்மவிசுத்தியே. இது பன்னிரெண்டாவது ஸ்லோகம். அதாவது என்ன சொல்லணும்னா, யோகான்றது இட்ஸ் அ வே ஆஃப் லைஃப். யோகான்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு யோகா நடத்துற வரைக்கும் டென்ஷன், பிபி, சுகர் ஜாஸ்தியா இருக்கு. ஏன்னா அதை கமோடிட்டியை கேட்டா பிசினஸ் ஆக்கி போடுறா, இவ்வளவு டேர்ன் ஓவர் பண்ணோம், இவ்வளவு பேர் இவ்வளவு பிரான்சைஸ் ஆரம்பிக்கிறா. பர்பஸ் என்ன யோகாவோட பர்பஸ் என்ன? அவாவ கரையேறது தான். அதை விட்டுட்டு அதையே கமாடிட்டி ஆக்கி அவள் டென்ஷன். அதனால யோகான்றது ஏதோ பார்ட் டைமா பண்றது இல்லை, யோகான்றது சிறைய அப்படி. ஏன்னா நியமால ஆரம்பிச்சு பார்த்தோம்னா, லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் கொண்டு வராம நம்மளால யோகாவோட பெனிஃபிட்ஸை பார்க்கவே முடியாது. அலோபதி மெடிசன் மாதிரி இல்லை, எப்படி வேணா இருக்கலாம், நாலு மாத்திரை போட்டுல சரியா போடுறதுக்காக கிடையாது யோகான்றது. அப்ப இந்த சுஜோதேச பிரதிஷ்டா அப்படின்னு சொன்னா வச்சுக்கோ, ஸ்திரம் ஆசனம் ஆத்மனஹா. ஆசனால வேலை எஸ்டாபிஷா இருக்கணும். உடம்பு சொன்னதை கேட்டாதான் அவர் ஆசனத்துல உட்கார முடியும். அடுத்து யமனியம் முதல்ல வேணும். பாக்கிய கட்டுப்பாடு, அந்தரங்க கட்டுப்பாடு பண்ணாதான் ஒரு ஆசனத்தில் உட்கார முடியும் நேரமாவது. அப்படி ஒரு ஆசனத்தில் உட்கார்ந்தானா அடுத்த பிராணாயாமத்தை பக்கம் போக முடியும். அந்த பிராணனை பிடிச்சாதான் மனசு நிற்கும். பிராணனை பிடிக்காம நம்ம வந்து எடுத்தோடனே இந்த யோகா அந்த யோகா மெடிடேஷன் ஆரம்பிக்கிற பக்கம் மெடிடேஷன் பண்ணவே முடியாது. மெடிடேஷன்ன்றது கிளைமேக்ஸ் ஆஃப் யோகா. ஆக்சுவலாக எடுத்த உடனே சூன்ய மெடிடேஷன், அந்த மெடிடேஷன் உட்காந்து மெடிடேஷன் பண்ணா ஏதோ அந்த டைம் கொஞ்சம் பொழுது போகும். ஏன்னா ஒரு வாரம் ஆசை விட்டு போய் நிம்மதியாக இருந்துட்டு இருக்கேன் போய் திரும்பி வந்தா ஒரு பெனிஃபிட் இருக்காது. அப்ப இந்த யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார இதெல்லாம் பண்ணிட்டு போனாதான் அந்த தியானமாக சித்தி. அதுக்குதான் சொல்றது, முதல்ல முதல்ல விவேக ஞானம் போகணும். ஆத்மா வேற சரீரம் வேறன்ற ஞானம் இல்லாட்டி யமனியமே முதல்ல பண்ண முடியாது. நான் தான் ஆத்மா நினைச்சிட்டு தான் வச்சுக்கோ, அவங்க நான் எது கண்ட்ரோல் பண்ணோம், வாய்க்க பிடிச்சி சாப்பிட்டு இருக்கேன். இல்லடா, சரீரம் வேற ஆத்மா வேற, நீ சாப்பிடுறதுலாம் வேஸ்டா தான் போயிட்டு இருக்க. ஆக்சுவலா பார்த்தா உனக்கு ஒண்ணும் கிடையாது, ஒன்னும் போஷிக்க முடியாது இல்லையா. ஃபுட்டு பேக்ன்ற பேக் தங்கி தண்ணி இருக்கு, ஒன்னும் நரிஷ் பண்ண போறது இல்லை சாப்பிட்ற ஃபுட்டு. அப்ப அதை புரிய வச்சு அப்பதான் அந்த வைராகியம் வந்து சரி சாப்பிடாம இருப்போம்னு அப்புறம் சரீரம் இழைச்சி அப்பதான் யோகத்துக்கு உள்ள வர முடியும். அதை முதல்ல சொல்லி அப்புறமா சுத்தமான தேசத்துல போய் உட்காந்து நல்லா ஒரு ஆசனம் போட்டுக்கோன்னு சொல்றார். சப்போர்ட்டோட வச்சுக்கலாம் சொல்றாரு. நம்ம உட்காந்து வைக்க முடியல, முதல்ல சப்போர்ட் வச்சுக்கலாம் சொல்றாரு. ஏன்னா எழுத முடியாது, எடுத்த எடுக்கல நான் வேறப்பா உட்காந்துருக்கேன் சொன்னா வேறப்பா உட்காந்துனாக்கே சம்பளுக்கே வந்துடும். அதனால சப்போர்ட் வச்சுக்கலாம் சொல்றாரு. சொல்லிட்டு இப்ப சொல்றார் பதிமூணாவது பத்தியத்துல, சமம் காய சிரோக்ரீவம் தாரயன் அச்சலம் ஸ்திரம் சம்பிரேக்ஷ நாசிகாகம் ஸ்வம் திசஸ்ச அனவலோகையன்னு. சமம், சமம்னா ஸ்ட்ரெயிட் அர்த்தம் இல்ல, விஷமம் சொல்லணும். விஷமம்னால என்னன்னு கேட்டா நாட் ஸ்ட்ரெயிட் அர்த்தம். விஷமம் பண்றாங்கன்னா ஒழுங்கா இல்லைன்னு அர்த்தம், தேவையில்லாதான் பண்ணிக்கலாம். சமம்னா ஸ்ட்ரெயிட்டா இருக்கிறது. காய சிரோக்ரீவம் உடம்பு தலை கழுத்து இந்த மூணு ஸ்ட்ரெயிட்டா வச்சுக்கிறது. தாரையன்னு அச்சலம் ஸ்திரம் அப்படியே பிக்சரா வச்சுட்டு பிக்சரா நின்றுட்டு சம்பிரேக்ஷ நாசிக்கா கிரந்த மூக்கு நுனிய பார்க்கணும், மூக்கு நுனிய பார்க்கணும். திசஸ்ட அனவலோகையன்னு மூக்கு நுனிய தானே பார்க்கணும்னு ஒருத்தர் கேட்டார், யார் மூக்க பார்க்கணும்னு. எது இருக்கிறது மூக்கா இல்ல, அவாவா மூக்க அவாவா பார்க்கணும். சரி மூக்க தானே பாக்குறது, பத்து நிமிஷம் இதுல பாக்குறது, அப்புறம் ஒரு நிமிஷம் பாக்கலாமா, அப்படி கிடையாது. திசஸ்ட அனவலோகையன்னு இல்ல, இங்கேயும் பார்க்க கூடாது, வேற எங்கேயும் பார்க்காம மூக்க பார்க்கணும்னார். சரி மூக்க பார்த்தது தான் யோகம்னு கேட்டா, அதுக்கு சங்கர பாஷன் சொல்றார், மூக்க பாக்குறது இங்க பர்பஸ் இல்ல, ஆக்சுவலா மூக்க பாக்குற மாதிரி இருக்கணும். மூக்கையே பார்த்துட்டு மூக்க பாக்குறதுங்க கோல், யோகாவுக்கு வந்து மூக்கு லட்சியம் இல்ல, ஆத்மாதான் லட்சியம் இங்க. அதனால மூக்க பாக்குற மாதிரி இருக்கணுமே ஒழிய அதே பார்த்துட்டு இல்ல. ஆக்சுவலா அந்த இதுக்கு போனா ஆத்மா உலகம் ஏற்படணும். பிரசாந்த ஆத்மா விகத பீஹி பிரம்மச்சாரி பிரதேசித மனசம்யமச்சித்தோ யுத்த ஆதீத மத்பரா. இப்ப போட்டிங்க சொல்றார், எப்படி ஈஸ்வர பிரதிதானாத்மான்னு யோகத்தை சொல்றாள் அது மாதிரி, இப்ப உன்னால முடியல என்ன தியானம் பண்ண அப்படிங்கிறது. ஏன்னா இப்ப நமக்கு எல்லாமே ஒரு ஹோல்டு வேணும், தியானம் பண்ணணும்னு சொன்னா சொல்லுவா. வெறும உட்காந்து சூன்யா மெடிடேஷன் இல்ல, அப்படியே அந்த பரமாத்மா தியானம் பண்ணுன்னா எப்படி அவலம்பனம் முதல்ல போகணும். அதனால ஒரு விக்கிரகம் எடுத்துருது, இல்ல எம்பெருமானுடைய ஒரு சம்பவங்கள்லாம் சரித்திரங்கள்லாம் முதல்ல அப்ப மெடிடேட் பண்றது. முதல்ல மனசுக்கு ஒரு ஹோல் படிக்கட்டு வேணும், படிக்கட்டே இல்லாம மாடி என்ன எத்தனை நாள் ஏற முடியும் சொல்லுங்க. சின்ன வயசுல ஞாபகம் வருது, விளையாடுச்சுலாம் சில பசங்க மாடிப்படியே இல்லாம மாடிக்கிற சாமர்த்தியம் உண்டா வாழ்க்க, அந்த ஜாலியை பிடிச்சி இந்த ஜாலியை பிடிச்சிட்டு. அதனால எல்லாருக்கும் முடியுமானா முடியாது, நிறைய பேருக்கு மாடிப்படி இருந்தாதான் மேல போக முடியும். அது மாதிரி இங்க இல்ல, என்ன தியானம் பண்ணுறது, என்ன தியானம் பண்ணுன்னு சொன்னா என்னோட லீலைகள் தான் இவ்வளவு விஷயங்கள் இவ்வளவு விக்கிரகம் இருக்கு, இவ்வளவு தியானம் பண்ண. பிரசாந்த ஆத்மா விகத பீஹி, பிரசாந்த ஆத்மா, பிரசாந்தமான ஆத்மா எப்போ வரும்னா விகத பீஹி, பயம் இல்லாம அது வந்து பிரசாந்தா இருக்க முடியும். எதுவுமே ஸ்திரம் இல்லைன்றப்போ நம்ம அதை பத்தி எது விட்டு போறதுன்ற பயம் இருக்க போறது இல்லை. ஏன்னா ஏன் பயம் வருது, இது விட்டுட்டு போயிடுமோன்ற பயம் தான். என்னைக்காக இருந்தாலும் விட்டுட்டு போற விஷயம்தான், அதுவே போயிடுச்சுன்னா சௌக்கியம் அப்படின்னு நினைக்கிறதா விவேகம். நம்ம விடுறது வர வேண்டாம், அதுவே போயிடுச்சுன்னா சௌக்கியம். அதாவது யாராவது ஏதாவது வஸ்து கேட்டா கொடுத்துருது முதல்ல, இப்ப தானே விடதான் போறோம், நான் கேட்கறேன் எடுத்துட்டு போ. மிகந்த பீதி எந்த விதமான பயமும் இல்லாம இருந்தது. பிரம்மச்சாரி பிரதேசத்தா, பிரம்மச்சாரி விரதம் சொன்னா வெறும பிசிக்கல் கான்டாக்ட் மட்டும் இல்ல, மனசுனாலையும் வாக்கினாலையும் சரீரத்தினாலையும் மூணுத்தினாலையும் அந்த ஒரு ஒரு கண்ட்ரோல் இருக்கணும். அதுல இருந்துட்டு மனசம்யம்னு மச்சித்தோ, மனசை நல்லா கண்ட்ரோல் பண்ணி மச்சித்தா, என் மீது உன்னோட சித்தத்தை செலுத்து, யுக்த ஆசீத மத்தரா. அதுக்கு பாஷகர் காயசிரோக்ரீவம் சமம் அச்சலம் தாபாசிரயத்தையா ஸ்திரம் தாரையன்னு. தாபாசிரயத்தையான்னு சொன்னா ஒரு சப்போர்ட் வச்சுட்டு அத பிக்சடா வச்சுக்கிறது. திசஸ்ச அனவலோகையன்னு, அவலோகையன்ன பார்த்துட்டு அனவலோகையன்ன பார்க்காம திசைகள்லாம் பார்க்காம ஸ்வம் நாசிகாகிரம் தன்னுடைய மூக்கிரத நுனியை சம்பிரேட்சிய பார்த்துட்டு பிரசாந்த ஆத்மா, பிரசாந்த ஆத்மா என்ன, அத்தியந்த நிருத்த மனாகா, வெளியில போகாத மனசு, அடங்கி இருக்கக்கூடிய மனசு. ஏன்னா மனசு நின்றாதான் நமக்கு வந்து அந்த பிரசாந்த மனம் ஏற்படும். அதனாலதான் டீப் சீப்ல பார்த்தீங்கன்னா கவலை இல்லாம இருக்கும், ஏன்னா மனசு அப்பதான் அடங்குறது. அந்த மனசு சஞ்சலம் இல்லாம இருக்கிறது நமக்கு சந்தோஷம் ஏற்படும், அப்பதான் ஒரு ஒரு ஆனந்தம். அது தாமசிகமான ஒரு இதுதான் வச்சுக்கணும். அதனால எழுந்தவன் என்ன தூங்கினா சுகமகம் அஸ்வாபம் சொல்ல நல்லா தூங்கினப்பா, ஒரு ஒரு இது இல்லை, ஒரு டைம் போனது தெரியலன்னு சொல்றான். அப்போ ஒரு சந்தோஷம் ஆட்டோமேட்டிக்காக இருக்கு, நல்லா தூங்கினா. அது ஏன்னா மனசு வரத்துல இருந்ததுதான் காரணம், அது லயத்தை அடைஞ்சதுனால. அது மாதிரி அத்தியந்த நிருத்த மனஹா விகத பீஹி பிரம்மச்சரிய யுக்தோ மனஹா சம்யம் நச்சித்தோ யுக்தா, பிரம்மச்சரியத்தோடு இருந்து கொண்டு என் மீது மனத்தை கட்டுப்பட்டு செலுத்தி யுக்தஹான்னு சொன்னா அவஹிதஹா, அவஹிதஹான்னு சொன்னா அட்டன்டிவா இருக்கிறது, கான்சன்ட்ரேஷன். யுக்தஹானா கூடிய கான்சன்ட்ரேட்டடா, மத்தரக ஆசீத, என் மீது இரு, மாமேவ சிந்தையன் ஆசீத, என்னை நினைத்துக் கொண்டிருந்தேன் சொல்றார். பதினாலுல பதினஞ்சுல யுஞ்சன்னேவம் சதாத்மானம் யோகி நீதமானவக சாந்தி நிர்வாணபரமாம் மத் சந்தாம் அதிகச்சதி. இப்ப என்னது அடைவான்? சாந்தி அதிகச்சதி, ஒரு ஒரு அதிகப்படியான ஒரு அமைதி அடைகிறான். அது எங்க இருக்கு? மத் சந்தாம், என்னிடம் இருக்கின்றது. நிர்வாண பரமான்னா ஹையஸ்ட் ஃபார்ம், அது எம்பெருமானை பத்தி நினைக்கச்சேதான் இருக்கு. இப்ப இன்னொரு விஷயம் சொல்லணும், பிரம்மம்னா என்ன அப்படின்னு கேட்டோம்னா, பிரம்மமானது ஞான ஆனந்த சுரூபமா இருந்துருக்கு, பிளஸ் அதுக்கு ஒரு விக்கிரகமும் உண்டு, ஒரு ஃபார்ம் இருக்குன்ற, அதான் சம்பிரதாயம் சுத்தி சொல்றது. ஒரு சுத்தில இருக்கு ஞானானந்த சுரூபம்ன்றது, அது பரரூபம், நம்மளால அது இது பண்ண முடியாது. அதுக்கு மேல விக்கிரகம் ஒன்று இருக்கு, ஒரு ஃபார்ம் இருக்கு, அந்த ஃபார்மும் வந்து ஞான ஆனந்த சுரூபம் தான். அதான் பாஷ்யக்காரர் கத்தியத்தை சாதிக்கிச்சு, ஸ்வரூப ரூப, முதல்ல ஸ்வரூப அப்புறம் ரூப, ரூபம் வேற ஸ்வரூபம் வேற, ரூபத்தை உடையது ஸ்வரூபம், ரூபத்தை ஸ்வரூபம் வேற ரூபம் வேற, ஆனா ரெண்டும் ரெண்டுங்களே தான் இருக்கும், ஆனா இருக்கு, ஸ்வரூபம் இருக்கு ரூபம் இருக்கு. இப்ப அர்ச்சையில இருக்கிறத கூட அந்த திருநங்கை இருக்கணும் சொல்லுவோம். நம்ம போய் பார்க்கச்சு இது சிலை நினைக்க கூடாது. கோவிலில் கூட விக்கிரகங்களை பார்த்துட்டு இது யாரோ பண்ணி வச்சிருக்கா, வேற சிலைன்னு நினைக்க கூடாது ஆக்சுவலா. ஏன்னா அது வந்து பிரதிஷ்டை ஆச்சுன்னா அது வந்து அபராக்கிருத்தமான ஒரு இதுதான். அதனாலதான் அந்த காலத்துல கஷ்டப்பட்டிருக்கா ரங்கநாதரை வந்து காப்பாத்தி கொண்டு போகணும், அவங்க கஷ்டப்பட்டிருக்கான்னு கேட்டா அபராக்கிருத்தமான. இல்ல ஒருத்தர் கேட்டார், என்ன சந்தேகங்கள்லாம் ஒரு சொல்றதுக்கு சந்தேகங்கள் மேலே தெரியுமா, கேட்க மாட்டோம், நம்ம மனதுக்குள்ளே வச்சுருப்போம் இல்லையா. இப்ப ரங்கநாதர் இருந்தாரு, ஏன் தன்னை காப்பாத்திக்கல, கேட்கலாமா இல்லையா அந்த கேள்வி? நீ சொல்றது திடீர்மங்கல சுரூபம், அந்த பரம அந்த பர அந்த பரம்பொருள் தான் அந்த ரங்கநாதன் சொன்னா, ஏன் ரங்கநாதன் தன்னை காப்பாத்திக்கல, அவ்வளோ பேர் அங்கே செத்து போனாலே, எவ்வளோ சீவைன்னு செத்து போனாங்க, ஏன் அவெல்லாம் காப்பாத்தல, இந்த கேள்வி தப்பு கிடையாது. அதாவது எந்த கேள்வி கேட்கலாம் ஜெனுவனா, அதான் வேதாந்த பட்சமே கிடையாதுன்னா வேதாந்த பொதுவாகவே நீங்கன்னா தெரிய கொஸ்டின் டவுட் வருதுன்றது தப்பு கிடையாது, குற்றம் கிடையாது. உமாச்சி கண்ண குத்திரன்றதுலாம் குழந்தைய சொல்ற விஷயம்தான், நமக்கு தெரியலனா கேட்கலாம். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஒரு அவதாரத்துக்கும் ஒரு பர்பஸ் வேறையா இருக்கு. இப்ப அர்ச்சைன்னு பார்த்தா வச்சுக்கோங்க, அர்ச்சையோட முக்கியமான பர்பஸ் நமக்கு தியானத்துக்கு கோச்சனமா இருக்கிறது, நம்ம போய் திருவாரதனம் பண்றது, நம்ம போய் அங்க குறைய கொட்டுறதுக்கு ஒரு இடம் வரணும், அங்க போய் நின்று நமக்கு ஒரு அப்ரோச்சபிலிட்டிக்காக அர்ச்சரூபம் வந்திருக்கேன். அர்ச்சரூபமானது வந்து எழுந்து வந்து சண்டை போடுறதுக்காகலாம் அர்ச்சர அவதாரம் பர்பஸ் கிடையாது, அதெல்லாம் விபவ அவதாரம் தான், ஆயுதங்கள்லாம் போட்டு சண்டை போடுறதெல்லாம். அர்ச்சைக்கு முக்கியமான பர்பஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதான் திருவாரதனம் பண்ணிட்டு அதுக்கு அலங்காரம் பண்ணி பார்க்கறது, ஒரு பக்தியை ஈடுபடுறதுக்காக தான் அர்ச்சரூபம் இருக்க வைங்க. அர்ச்சையோட பர்பஸ் வந்து இது கிடையாது. இன்னொன்று, அர்ச்சைக்கு கூட சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்கு, அதுக்கு ஒரு உண்மையான சாமித்தியம் பண்ணு, அதுக்கு ஒன்று கண்டிஷன்ஸ்லாம் தேவை. நித்தியம் திருவாரதம் ஒழுங்காக நடக்கணும், அதை பந்தமாக சந்தோகணும், எவ்வளோ விஷயங்கள்லாம் இருக்கு. அப்படிலாம் இருந்தாதான் அந்த அந்த சாமித்தியமானது இருக்குன்னு இருக்கு. அதனால் இது என்ன கிடையாதுன்னா, இதெல்லாம் வந்து நமக்காக அவர் வந்து இருக்கார் இந்த பிம்பத்தில், இருக்க பர்பஸ்ன்னு கிடையாதுன்னா நம்மளுடைய ஒரு பக்தியை டெவலப் பண்ணிக்கிறதுக்காகவும் போய் அப்ரோச் பண்ணிட்டு இதாக இருக்கு தானே போய் விக்கிரகமாக இருக்கிறனால எழுந்து வந்து சண்டை போடுறதுக்குலாம் வந்து அந்த அவதாரம்லாம் வந்து இல்லை, அந்த அதோட பர்பஸ் அது கிடையாது. அப்படியே சொல்ல வேண்டியிருக்கு சமாதானமா, சரியா? அப்ப சொல்ற சாந்தி நிர்வாண பரமாம் மத் சம்ஸ்தாம் அதிகச்சதி, என்னுள்ள இருக்கக்கூடிய, ஏன்னா அங்கதான் இருக்கு. ஏன்னா எங்க சாந்தி இருக்குன்னா எங்க குறையே இல்லாம இருக்கோ அங்கதான் உண்மையான ஹாப்பினஸ் இருக்கும். ஒரு குறை இருந்தா கூட கொஞ்சோண்டு ஏதோ ஒண்ணு குறை குறை இருக்குன்னு வச்சுக்கோ, எல்லாம் நல்லா இருந்தது அவனு இருப்பான், அந்த மாதிரி இருக்கு இல்லை. அது எம்பரமா தான் ஒரு பிளமிஷ்லதான ஒரு தீ, அதனால அந்த ஆனந்தமும் அவனிடத்துல தான் நெருக்கஜயமா இருந்தது. அதனால அப்படிப்பட்ட ஆனந்தத்தை அடைகிறான். எப்ப இஞ்சன்னு ஏவம் சதா ஆத்மானம், ஆத்மாவோடு கூடி இருந்துட்டு யோகி நியத்த மனசக, மனசை கட்டுப்படுத்தி நிற்கக்கூடிய யோகி என்ன பண்றான், அப்படிப்பட்ட ஒரு பரமாம் சாந்தி ஆப்னோதி. ஏவம் மயி பரஸ்மின் பிரம்மணி புருஷோத்தமே மனசக சுபாசையே சதா ஆத்மானம் மனஹ யுஞ்சன்னு ஏவம், இப்படி என்னில் மையில என்னிடத்தில் நான் யார், பரஸ்மின் பிரம்மணி புருஷோத்தமே, நான் தான் அந்த பரபிரம்மம், கிருஷ்ணன் தான் அந்த பரபிரம்மம், என்னிடத்துல மனசக சுபாஷையே நாங்கள் தியானம் பண்ண வச்சுருந்தோம். எப்பவுமே நம்ம விரும்பக்கூடிய பொருள்னா நல்ல வஸ்துவா இருக்கும், அப்பதான் ஒரு சந்தோஷம் ஏற்படும். ஏன்னா விருப்பம்ன்றது எங்க வேணா ஏற்படலாம், விஷ்ணுவன யாருக்கு எதுனாலும் விருப்பம் ஏற்படலாம். ஆனா பாருங்க, ஒரு சுபம் இல்லாத விஷயத்துல ஒரு நாட்டம் இருந்ததுன்னா இட் டெல்ஸ் அபவுட் த பர்சன், அவனோட இது என்னன்னு சொல்லிட்டு. அப்ப எப்பவுமே நம்மளோட ஒரு ஒரு லைக்கிங்கோ இல்ல ஒரு இதுவோ பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப மங்களகரமான விஷயத்துல ஈடுபாடுனோம். அப்ப அப்படி சுபாஷையே சுபத்துக்கெல்லாம் ஆசிரியமா இருக்கக்கூடிய எந்த விதமான ஹேயமும் கிடையாது. அதான் தான் பகவான பத்தி சொல்லச்சு உபயலிங்கம் ரெண்டு அடையாளம் இருக்கு. என்ன கேட்டீங்கன்னா, எப்பயும் கல்யாண ஏகத்தான், எப்பயும் கல்யாண குணங்கள் நிரம்பியவன். ரெண்டாவது ஹேய பிரத்தனீகன், எந்த விதமான தோஷமும் இல்லாதவன் என்று சொல்லணும். ஆனா கல்யாண குணங்களும் இருந்து தோஷமும் கூட இருக்காம எங்க ஒரு வாழ்க்கை சொன்னா தோஷமே கிடையாது. இது பேர் உபயலிங்கம், ரெண்டு அடையாளம் பகவானுக்கு. ஏன் சொல்ல வேண்டியிருக்குன்னா, லட்சண பிரகாரம் பார்த்தா ஜீவாத்மா பரமாத்மா ரொம்ப டிஃபரன்ஸே கிடையாது. டெக்னிக்கலா பார்த்து வந்தோம்னா, ஏன்னா அங்க என்னென்ன இருக்கோ எல்லாம் இங்கேயும் உண்டு. சில விஷயங்கள் பார்த்தோம்னா அவங்க அதை தான் சொல்லணும், இல்லாட்டி வெறுமை ஞானம் ஆனந்தம் சொன்னா வச்சுக்கலாம், அதுல ஜீவாத்மாக்கும் பொருளும். ஆனா இவாள காட்டுல விலட்சணமா இருக்கான்னு சொன்னா எப்பயுமே அவனுக்கு தோஷமே கிடையாது. ஏன்னா ஜீவாத்மாக்கும் தோஷம் இல்லாம இருக்க போறோம், நம்மளும் முக்க திசையில பார்த்து வச்சுருந்தோம், எந்த தோஷமும் கிடையாது. அப்ப தோஷம் இல்லாதவன் சொன்னா வச்சுக்கோ, அப்ப ஜீவாத்மாவும் தோஷம் இல்லாதவன் கேட்டா எப்பயுமே கிடையாது, ஹேயத்துக்கு கோப்பே கிடையாது, ரெண்டுதான் தோஷமும் இல்லாதவன் அர்த்தமா இருக்கு. சதா ஆத்மானம் மனக யுஞ்சன்னு மனதோட கூடி நியத மானசக மனசை கண்ட்ரோல் பண்ணிட்டு நிச்சல மானசகன் அர்த்தம் அதுக்கு. மத் ஸ்பர்ஷ பவித்ரீகிருத மானசத்தையா, அவனுடைய தியானத்துல இருக்கிறதுனால அந்த தியானம் பழிச்சதுன்னா அது அந்த ஸ்பர்ஷிச்ச அந்த மனசு என்ன இருக்கு, அப்படியே சுத்தமா இருக்கு, விசுத்த மனசா. நிச்சல மானசகன்னா கிரேஸ் வேணும், எந்த காரியம் பண்றதா இருந்தாலும் எம்பெருமான அனுகிரகம் வந்து அதுக்கு சீக்கிரம் நடக்கிறது. அனுகிரகம் இல்லாமையும் டெக்னிக்கலா பண்ண முடியும். ஏன்னா ஜீவாத்மாவுக்கு லிமிட்டடா ஞானம் இருக்கு, எல்லாம் இருக்கு பண்ணலாம், ஓகே நான் பண்ணு இருக்கலாம். ஆனா எம்பெருமான கிருப்பை இருந்து நடக்கூடிய காரியங்களுக்கு ஏன் மிச்ச பேரை ஒத்துக்கலையே. இப்ப சாங்கிய யோகம்லாம் சொல்றா, சாங்கியத்தான் சொல்லிச்சு இவருன்னா வேணா ஈஸ்வரனை ஒத்துண்டா சொல்றா, சுயப்பிரயத்தனம் தானே, சுயப்பிரயத்தனம் தானே. யோகத்துல ஈஸ்வரனை ஒத்துக்கிறதுனா என்ன பண்றா, ஈஸ்வரனை போய் கேட்டுக்கோ அப்படிங்கிற. ஆனா இங்க நம்ம என்ன பண்ணிட்டோம், ஈஸ்வரன் தான் முதல்ல, சொப்பிரயத்தெல்லாம் ஒன்றும் கிடையாது. தான் சுவாமி சொல்லச்சே கூட மச்சக்தி மாத்திர கணனின்ற என்ன சக்தி இருக்கா, எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, என்னால எல்லாமே உன்னாலதான் முடியும். அதனால முதல்ல மத் ஸ்பர்ஷ பவித்ரீகிருத மனசத்தையா, என்னுடைய ஸ்பர்ஷம் பட்டதுனால அந்த பவித்திரமான ஒரு மனசனால நிச்சல மனச அந்த நைச்சல்யத்தை அடைஞ்சி மத் சம்ஸ்தாம் நிர்வாண பரமாம் சாந்திம் அதிகச்சதி, நிர்வாண காஷ்டா ரூபம் மத் சம்ஸ்தாம் மயி சம்ஸ்திதாம் சாந்திம் அதிகச்சதி, என்னிடத்தில் இருக்கக்கூடிய அந்த அமைதியை அடைகிறான். உண்மையான ஞானிகள்லாம் அமைதியா இருக்கான காரணம் கேட்டா அதுதான், சஞ்சலமே இல்லாம இருக்கான்னு கேட்டீங்கன்னா அந்த ஞானத்திலே இருக்கிறனால்தான். ஒரு கணம் ஞானம் குறைஞ்சு போச்சு அமைதி இல்லாம இருக்கு, அவ ஏன் அவர்கிட்ட ஒரு பீஸ் ஆஃப் மைண்டுன்னு கேட்டா அந்த ஞானத்துல இருக்கிறதுனால்தான் அப்படிப்பட்டதை அடைகிறான். ஏவம் ஆத்ம யோகம் ஆரம்பமானசிய மனோ நைர்மல்ய ஹேது பூதாம் மனசோ பகவதி சுபாஷையே ஸ்திதிம் அபிதாய அந்நதபி யோக உபகரணம் ஆக. சரி, இப்ப ஆத்ம யோகம் ஆரம்பமானசிய, அந்த யோகத்தை ஆரம்பிக்கிறவனுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொன்னார். என்னன்னா, என்ன தியானம் பண்ணு, என்னுடைய சுபாசயமான மூர்த்தியை தியானம் பண்ணு சொன்னார். ஆனா அது மட்டும் போராது, சில உபகரணங்கள் சொல்ல போற. அத்தியஷ்டதஸ்து யோக அஸ்தி நச்சி நச்ச ஏகாந்த மன ஏகாந்தம் அனஷ்ணதா நச்சாஸ்தி நச்ச அதிஸ்வப்னஹீரத்ய ஜாகிரதோ நைவசார்ஜுன. 16வது பத்தியம் திருச்சி படிக்கிறேன், திருச்சி படிக்கிறதால உங்களுக்கு பல பிரம்மியம் இருக்கலாம். நாத்தியஷ்டதஸ்து யோகோஸ்தி, என்ன அர்த்தம் கேட்டா, யோகா பண்றேன்னு சொல்லிட்டு சாப்பாடு இருந்தா வச்சுக்கோ, யோகாவே வராது, பணம் பண்ண முடியாது. ஒரேடியா சாப்பிடவும் கூடாது, ஒரேடியா சாப்பிடாம இருக்கக்கூடாது. நான் அதி அஷ்டதா, அஷ்டதா சாப்பிடுபவன், அதிகமாக சாப்பிடுபவன் யோக கிடையாது. நச்ச ஏகாந்தம் அனஷ்டதா, சாப்பிடாம இருக்கா வச்சுக்கோ, அவனுக்கும் யோகா அளிக்காது. நச்ச அதி சொப்னஹீலத்திய நல்லா தூங்குறவன், தூங்காம இருக்கிறவன், 3 hours தூக்கம், 4 hours தூக்கம் வச்சுக்கோ, பாடி அப்படிதான் இருக்குன்னா வேற விஷயம். ஏன்னா சில பேரா தூங்கவே முடியறதில்ல, வேற விஷயம். நான் 8 மணி நேரம் நம்ம தூங்குற ஆளு இல்ல, இல்ல நான் வந்து ஆத்மாவலோகனம் பண்றேன்னு 4 hours தூங்குறதான் தூங்கன்னு சொன்னா முடியாது. சரீரத்துக்கு என்ன தர்மங்கள் இருக்கோ அந்த தர்மத்தை லிமிட்டை அலோவ் பண்ணிட்டு தான் நம்ம அந்த இதெல்லாம் பண்ணணும். ஒரு இந்த ஸ்கேன் எடுக்கலான்றதுதான் சொல்ற. அத்தி அசன அதி அசன அனசனே யோக விரோதினி. அத்தியசனம் அதே மாதிரி அனசனம், அசனம்னு சாப்பிடுறது அனசனம்னு சாப்பிடாம இருக்கிறது, ரெண்டுமே யோக விரோதினி, யோகத்துக்கு விரோதி. அதிவிகார அவிகார உச்ச ததா அதிமாத சத்த ஜாகர்த்தியே ஜாகரியே ததாச்ச அத்திய ஆயாசன ஆயாசம். ரொம்பவும் அச்சுற பிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது, ரொம்ப பிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணா வச்சுக்கோ அதுவும் பாடிக்கு வேரண்டியர் தான். ஒண்ணுமே பண்ணாம இருந்தாலும் வேரண்டியர் தான், நிறைய பண்ணாலும் வேரண்டியர் தான். அது அதி சர்வத்திர வர்ஜய, அதி சர்வத்திர வர்ஜய பிரபுதன், அதியே எக்ஸசைவா இருக்கக்கூடாது. ரொம்ப பரம ஆச்சாரம் தான் சொல்லுவா, இவ்வளவு ஆச்சாரம் கூடாதுன்னு, ஏன்னா அதுவே நமக்கு தடையா இருக்கும் நிறைய விஷயங்கள் பண்ணாம இருக்கு. ஆனா அதி சர்வத்திர வர்ஜய எல்லாத்துலயும் அத்தினா எக்ஸசைவ் விட்டுணும். அப்படி சாப்பாடும் அத்தியா இருக்கக்கூடாது, தூக்கமும் அத்தியா இருக்கக்கூடாது, வர்க்கும் அத்தியா இருக்கக்கூடாது, ஒரேடியா பண்ணக்கூடாது. அதான் போட்டுக்கிட்டு மெயின்டைன் பேலன்ஸ், நாட் ஓவர் வர்க்கும் கூடாது, ஐடியாஸும் இருக்கக்கூடாது. யுக்தாகார விகாரஸ்ய யுக்த சேஷ்டஸ்ய கர்மசு யுக்த ஸ்வப்னாவபோதஸ்ய யோகோ பவதி துக்கஹ. இப்ப 16 வந்து நெகட்டிவா சொன்னார், ந அதி ந அதின்னு போட்டுண்டார், நாட் எக்ஸசைன்னு சொன்னார். இப்ப பாசிட்டிவா சொல்றார், யுக்த ஆகார விகாரஸ்ய, யுக்தம்னா கூடிய, ரைட்னு அர்த்தம். அந்த ரைட் ஈட்டிங் ரைட் விகாரம்னா ஒரு வர்க்கம் வச்சுக்கலாம். யுக்த சேஷ்டஸ்ய கர்மசு ஈடுபாடு, எவ்வளவு தேவையோ அவ்வளவு ஈடுபாடு காரியங்கள்ல. யுக்த ஸ்வப்ன அவபோதஸ்ய, ஸ்வப்னம்னா தூக்கம் அர்த்தம். யுக்த தூக்கம்னா அப்ராப்ரியேட் ஸ்லீப், அப்ராப்ரியேட் வேக்கிங் அப். யோகோ பவதி துக்கஹ, இப்படி பண்ணக்கூடிய அந்த அபியாசமானது துக்கத்தை போக்கக்கூடியதா இருக்குங்க. மிதாகார விகாரத்திய, மிதம்னு சொன்னாலே கண்ட்ரோல்னு அர்த்தம், அதான் அமித்துலாம் கிடைச்சிக்கிறேன். பெங்காலிஸ் நேம்லாம் நீங்கள் பார்க்க நிறைய சம்ஸ்கிருத பேர், அமித் அமை அமே நஷ்பா எல்லாம் ஏழு ஆரம்பிக்கும், அமர்த்தியா எல்லாம் சம்ஸ்கிருத நேம்ஸ் இருக்கும், எல்லாம் ஆளதான் ஆரம்பிக்கும். எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா அச்சுற பாசிட்டிவான அர்த்தம் இருக்கும் எல்லாத்துக்கும். அனிர்பன் நம்மளும் வச்சுப்பா, அனிர்பன் நம்பிக்கை எல்லாம் நிறைய அறிந்தம் மாதிரி. மித ஆயாசிய மித ஸ்வப்ன அவபோதஸ்ய சகல துக்கா பந்த நாசன யோக சம்பன்னோ பவதி. எல்லாமே மிதமா இருந்தா அது என்ன பண்ணும், அப்படிப்பட்ட யோகமானது கை கூடும் சொன்னார். எதா 18 ஸ்லோகம், எதா விநியதம் சித்தம் ஆத்மன்யேவாவதிஷ்டதே நிஸ்பிருஹ சர்வகாமேப்யோ யுக்தா இச்சதே ததா. இப்படி இருக்கு, இப்படி இருந்தா என்ன, மனசு கண்ட்ரோல் ஆகுது. இப்படி கட்டுப்பட்ட மனசானது ஆத்மனி ஏவ அவதிஷ்டதே, ஆத்மாவிலேயே ஊண்டு இருக்கு. அதாவது முன்னாடி சொன்ன மனசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விசித்திரமான ஒரு ஒரு தத்துவம் அது. மூச்சின் இருந்தா வெளியே போயிட்டு இருக்கும், கண்ணு மூடனா உள்ளுக்குள்ள போய் தோண்ட ஆரம்பிச்சிடும். அதுக்கு ஏதோ வைப்பு இருக்கும், அதை எங்கேயாவது கூட்டு நிறுத்தணும், நிறுத்தணும் அதை லைட் மாதிரி சுத்தியே இருக்கும். 2 நிமிஷம் கண்ணை மூடலாம் அப்படின்னா எல்லா ஞாபகமும் வந்துருக்கு. சரி கண்ணை திறக்கலாம் அப்படின்னா டிவி பார்க்கலாமா, புத்தகம் பார்க்கலாமா, இதையோ இதை பண்ண. அதனால அப்படிப்பட்ட அது ஒரு அவலம்பரம்னா மனசு அதை கட்டுப்படுத்தி உள்ளுக்குள்ள கொண்டு போறது, உள்ளுக்குள்ள கொண்டு போறதுன்னு சொன்னா அதை நிறுத்தினாதான் ஆத்மாவலோகமா ஏற்படும். அப்ப ஆத்மாவையே பாக்குறதுக்கு அதை அதை வந்து ஒரு ஸ்திரமா வச்சுக்கிறது. நிஸ்பிருஹா எந்த விதமான ஆசை இருக்கக்கூடாது, என்ன ஆசை எடுத்து வச்சுக்க உடனே கண்ணு முழிக்க தோணும். நிஸ்பிருஹா சர்வகாமேபியோ யுக்தா இச்சதே ததா. அவன் தான் என்ன பண்றான், சர்வகாமேபியோ நிஸ்பிருஹா எல்லா இதுலேருந்தும் விளங்கினவனாக அவன் தான் செத்துபி யோக்கியத்தை உடையவன் யோகாவை பண்றதுக்குன்னா அந்த அபியாசத்துல இறங்கிறதுக்கு. எதா பிரயோஜன விஷயம் சித்தம் ஆத்மனியேவ விநியதம் இல்லையா, எப்ப அந்த மைண்ட் இருக்கே பிரயோஜன விஷயம் சித்தம், விஷயம்தான் அது பிரயோஜனம், இதை பண்ணலாமா அதை பண்ணலாமான்னு அலையிறது. அதை வந்து என்ன பண்றான், ஆத்மனியேவ விநியதம், விநியதம்னா நல்லா கண்ட்ரோல் பண்ணி விசேஷன நியத்தம் நிறுத்தி செய்ய பிரயோஜனத்தையா தத்தையவ நியத்தம் நிச்சலம் ஆத்மாலேயே கொண்டு நிறுத்தச்சே அவதிஷ்டதே ததா சர்வகாமேபியோ நிஸ்பிருஹாசன்னு அனைத்து விதமான ஆசைகளையும் விட்டுவிட்டு யுக்தா இது உச்சதே. யுக்தகம் என்ன அர்த்தம், யோகார்க யோக அருக, அருகனாலே எலிஜிபிள் அர்த்தம். தமிழ் சொன்னா நாங்க என்ன அருகதா இருக்குன்னு கேக்குறோம், அருகதானா எலிஜிபிலிட்டி யோகியதா, என்ன அருகதா இருக்குன்னு கேக்குறோமா இல்லையா, அந்த கேள்வி கேக்குறது என்ன அருகதா இருக்குன்னா சூட்டபிலிட்டி சம்ஸ்கிருத வார்த்தை யோக அருக இது உச்சதே. அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு, இப்போ எக்ஸாம்பிள் கொடுத்தாதான் உங்களுக்கு புரியும் உபமா, அதுக்குதான் உபமான்றது ஒரு கான்செப்ட் இருக்கு. இதை போல அதை போலன்னு சொல்லலாம், இவன் யதா தீபோ நிவாதஸ்தோ நேங்கதே சோபமா ஸ்மித யோகினோ யத சித்தஸ்ய யுஞ்சதோ யோகமாத்மனா. பத்தொன்பதாவது ஸ்லோகம். ஒரு விளக்கை ஏற்றி வைக்கிறோம் வச்சுக்கிறோம். இப்பெல்லாம் விளக்குனாலே இப்போ சின்ன ஒரு மூணு பசங்களுக்கு ஏதோ ஸ்டோரி சொல்லியிருந்தப்ப விளக்குன்னு சொன்னேன். விளக்குனா அந்த பசங்களுக்கு என்ன தெரியல, டியூப்லைட்டா இல்லை லைட்னா இதுவா கேட்குறது. இல்லைம்மா விளக்கு ஏற்றி வைக்கிறதுனா அதனால அது தெரிஞ்சுக்க முடியலன்னா அது மட்டும் பார்க்குறதே இல்லை. இப்போ எல்லாம் எலக்ட்ரானிக்காக போயிருக்கு. இந்த இடத்துல சொல்லப்பட்ட டியூப்லைட் இல்லை. ஏன்னா டியூப்லைட் எவ்வளோ காத்துடிச்சாலும் அது மாதிரி எரிஞ்சு தான் இருக்கு. இங்கே சொல்லப்பட்டது என்ன கேட்டீங்கன்னா, அந்த ஏற்றி வைக்கக்கூடிய தீபம், அந்த தீபமானது காத்து இல்லாம இருக்குச்சு. என்ன பண்றது, நேங்கதே இங்க தன்னாலே அசையாம இருந்துருக்கு, ஸ்டில்லா இருக்கு இல்லையா. அது மாதிரி மனசுலயும் என்னன்னா, எத்த சித்தம் தான் காத்தேப்போம். மனசுல காத்தேப்பே அடிக்கிட்டே இருக்கு ஆசைகள்லாம். அதை அடைக்கணும்னா மனசு ஏகாகிரதையா இருக்குன்னு. இப்படி காத்துதான் நல்லா கெரியுமா இருக்கும், காத்து இல்லாம விலை கெரியுமா இருக்கும். வாங்கிக்கணும். இப்ப கடல் இருக்கு, கடல்ல மேலோட்டமா இருக்கக்கூடிய அலைகள்லாம் இருக்கணும், அதுதான் விண்டு மாதிரி. அதுக்கு கீழே இருக்க ஜலம் ஸ்டில்லா இருந்துட்டே இருக்கும், அதுதான் அந்த வாட்டர், ஸ்டில் வாட்டர். அது மாதிரி பூமிக்கு மேல எப்பயும் அட்மாஸ்பியர் சொல்றோமோ, அந்த அட்மாஸ்பியர்ல எப்பயும் இருந்துட்டே இருக்கும், ஏர் இருந்துட்டு இருக்கும், விண்டு தான் வந்து வந்து போகும். நம்ம தப்பா புரிஞ்சிக்க கூடாது, காத்தே இல்லை காத்தே இல்லைன்னு சொல்லுங்க. டீசல காத்துல அலைகள் இல்லை, காத்துல இருக்கக்கூடிய அலைதான் வந்து விண்டு. அந்த விண்டு தான் மீன் பண்றது. விண்டு இல்லாம இருக்கணும், காத்து இல்லாம எதுவுமே நடக்காது. விளக்கும் காத்து ஓணும், விவாதம் நல்ல விண்டு நடக்கும். அப்ப வீசக்கூடிய காற்று இல்லாம இருக்குச்சு, தீபமானது எப்படி ஒரு நிலைச்சல் இருக்கோ அந்த மாதிரி மனசு இருக்கக்கூடிய காமங்கள்லாம் இதுவாயிருச்சுன்னா ஆத்மாவுடம் இருக்கணும்னு சொல்ற. நிவாதஸ்தோ வாதகனா விண்டு, வாதக நீ வாத்தன்னு சொன்னா விண்டு இல்லாம இருக்கிறது. நிவாசஸ்தன்னு சொன்னா காற்று இல்லாம இருக்கப்போ இருக்கக்கூடிய தீபம். தீபமானது யசான இங்கதே, இங்கதேன்னு நான் செலுத்தி அசையாம இருந்து இருக்கணும். அச்சலக சப்ரபா திஷ்டதி, அச்சலகன்னு சொன்னா அச்சலகன்னா இம்மோபிள், சப்ரபா அப்படியே அந்த தீபமானது அப்படி இருந்துட்டே இருக்கு எப்பையும், இதுவே இல்லை. ஏன்னா நமக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. விளக்க ஏற்றி வச்சுட்டு படிக்கிறோம் வச்சுருந்தோம், அந்த விளக்கு காத்துல ஆடி இருந்துச்சு நம்மளால படிக்க முடியாது இல்லையா. அந்த ரேஸ் வந்து டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கும். அந்த விளக்கு அப்படியே இருந்தால் தான், இப்போ ஹை வோல்டேஜ் எடுத்துப்போம், இப்போ லோ வோல்டேஜ் ஹை வோல்டேஜ் எடுத்துப்போங்க. வோல்டேஜ் போயிட்டு போயிட்டு தான் படிக்க முடியாது. ஒரு வோல்டேஜ் லோவோ ஹையோ ஒரே வோல்டேஜ் இருந்தால் தான் படிக்க முடியும். அது மாதிரி என்னன்னு கேட்டீங்கன்னா, அச்சலகா சத் பிரபகா திட்டதி, பிரபையோடு கூட அச்சலமா இருக்குச்சு. எத சித்தசிய நிவிருத்த சகல இதர மனோவிருத்தேகே, எத சித்தசிய என்னன்னா நிவிருத்த சகல இதர மனோவிருத்தேகே. ஆத்மாவலோகனம் மட்டும்தான் பண்ணணும்ன்ற ஆசை இருக்கணும் கண்டிப்பா. நிஸ்பிருகன்னு சொன்னால் எந்த விதமான ஆசையும் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. ஆத்மாவலோகனம் பண்ணணும்னு எண்ணம் பண்ணல இருக்கணும், அப்போ அதுலேயே தியானம் பண்ணணும். அப்படி இருக்கக்கூடிய மனசு யோகினகா ஆத்மனி யோகம் இஞ்சத்தக ஆத்மஸ்வரூபத்திய சா உபமா. அப்படி ஒரு நிலைமை ஏற்படலையானால் அதுக்கு உபமா வந்து இந்த தீபம் தான் உபமா. உபமானா ஒரு கம்பாரிசன். நிவாதஸ்ததையா நிச்சல பிரப தீப தீபவது நிவிருத்த சகல இதர மனோ நிவிருத்தித்தையா மனோவிருத்தித்தையா நிச்சலோ ஞான பிரப ஆத்மா திட்டதி இத்தியர்த்தா. இதான் எக்ஸாம்பிள் அண்ணன் கொடுத்துருப்பார். சூரிய வத்து ஆத்மா வெளிப்படுத்தணும்னு சொன்னால் சூரியன் மாதிரி ஆத்மா, சூரியனுடைய ஸ்வரூபம் இருக்கணும். ஸ்வரூபம்னு சூரியனை பார்க்குறோமோ நமக்கு ஆக்காரம் தெரியுது இல்லையா, அதுவும் லைட்டு தான். இப்போ சூரியனே வரக்கூடிய ரேஸ் இருக்கு, அதுவும் லைட்டு தான் கரெக்டா. எந்த ரேஸ் ஆனால் கிளவுடு மூடிட்டுக்கு வச்சுக்கிட்டோம், ஒரு தின் ஃப்ரேம் மட்டும் தெரியும். இப்போ அது ஏன் தெரியுதுன்னு கேட்டால் அது லைட்டாக இருக்கிறதுனால. இப்போ கிளவுட் போயிருக்குன்னா எல்லா லைட்டும் வருது நமக்கு. அப்போ இங்கே என்ன லைட்டு வருதோ அதே மெட்டீரியல் தான் அங்கேயும் இருக்குது. அதே மாதிரிதான் சொல்றார். ஆத்மாவுக்கும் நம்ம சித்தாந்த பிரகாரம் சுரூப ஞானமானது சூரியன் மாதிரி எப்பயும் பாசிக்கிட்டே இருக்கும், சுபாவ ஞானமானது ரேஸ் இருக்கணும், அதுக்குதான் தடை ஏற்பட்டுட்டே இருக்கு. காம குரோதாதிகள்லாம் வந்துருக்கிறதுக்கு மேகம் மாதிரி அது மேல பிசிட் பண்ண முடியாம இருக்கு. எப்ப எந்த விதமான மேகங்கள்லாம் இல்லாம பூர்த்தியா அந்த ரேஸ் வருதோ ஞானமானது போறதோ அப்ப வந்து மோட்சமானது கிடைக்கிறது. இல்லாட்டி கரோலரின்னா மோட்சம் கிடைச்சிருச்சுன்னா எந்த தடையுமே இருக்காது ஞானத்துக்கு. அதனால ரெண்டு ஞானம் இருக்கு, ஒன்னு சுரூப ஞானம், ஒன்னு சுபாவ ஞானம். சுபாவ ஞானத்தை கொண்டு இத்தர விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம், சுரூப ஞானமானது தன்னுடைய சுரூபத்தை காட்டிகிட்டே இருக்குன்னு இப்ப இங்கே சொன்னால அது மாதிரி நிச்சலோ ஞான பிரபக ஆத்மா திசதி இத்தியர்த்தக. அப்ப ஞானத்தோட கூடிய ஆத்மாவானது இருக்குன்ற இதெல்லாம் அனுபவ கோச்சரம். நமக்கு இப்ப ட்ரெயினா இருக்கும், நம்மளால ஒரு நேரத்துக்கு கான்சென்ட் பண்ண முடியாது. ஏன்னா நம்மள ஏதோ ஒரு இது இழுத்துட்டே இருக்கு, இப்ப இருக்கக்கூடிய பந்தமா இழுத்துட்டு இருக்கு. ஏதோ மூணு மணிக்கு ஸ்கூலுக்கு போகணும், இல்ல எங்கேயோ போகணும், ஏதோ டிஃபன் பண்ணணும், ஏதோ ஒரு காரியம் எல்லாம் இருந்துட்டு இருக்கு. அடுத்த கிளாஸுக்கு போகணும் இல்லாட்டி இப்படி ஏதோ ஒரு, அப்ப இந்த மாதிரி கன்சியன்ஸ் எல்லாம் இருந்துட்டு இருக்க வச்சுக்கோ, நம்மளால கான்சன்ட் பண்ண முடியாது. அதனால உடம்புக்கு இருக்கக்கூடிய தூக்கம் வர்றது இத்தனை இதெல்லாம் இருக்கு. யாராவது உட்காந்து உட்கார முடியும்னா அதெல்லாம் விட்டு வர வரதான் நம்மளால உட்கார முடியும். சொல்றதுக்கும் அப்படிதான், அது தோகம் சொல்லியாச்சா சரி போடும் போன்றது. ஏன்னா எத்தனை இதே சொல்லிட்டு இருக்கோம், அது ஏன்னா நம்மளுடைய அங்க சொந்த மரத்துங்க ஜாஸ்தியா இருக்கு. மனசானது இத்தனை விஷயங்கள்ல லயிச்சிருந்துருக்கு. ஏதோ போயிட்டு இருந்தா தேவையில்ல, ஒரு நாள் கதையை கேட்டு வந்தா கொஞ்சம் இதாக நீங்க வந்து உட்காரலாம். ஒரு மணி நேரம் ஆயிடுச்சுன்னு உடனே திருப்பி அங்கதான் போகுதுன்னா சுவாபாவிகமா இருந்தது. எத்ரோபரமதே சித்திரம் நிருத்தம் யோக சேவையா எத்த செய்வாத்மனாத்மானம் பஷ்யன் ஆத்மனு திருஷதி. 20வது ஸ்லோகம், 20, 21, 22, 23 நாளுக்கு ஒரே வியாக்கியானம் தான். சுகம் ஆத்தியந்திகம் எத்தது புத்தி கிராஹியம் மதீந்திரியம் வேட்டி எத்தனை செய்வாயம் சுத்தஸ்தலத்து தத்பதா. 21, 22 எம் லப்வா சாபரம் லாபம் மன்யதே நாதிகம் ததா எஸ்மின் ஸ்தோன துக்கேன குருநாபி விசாரியதே. 23 தம் வித்யா துக்க சஞ்யோக வியோகம் யோக சங்கீதம் ச நிச்சயே யோக்தவியோ யோகோ அனிர்வின்ன சேதசா. இந்த 4 ஸ்லோகத்துக்கு ஒரே வியாக்கியம் பண்ணிட்டார். எத்ர உபரமதே சித்தம் நிருத்தம் யோக சேவையா, யோக சேவையான்னு சொன்னா பிராக்டிஸ் ஆஃப் யோகா, அபியாசத்தை பண்ணி பண்ணி எங்கு சித்தமானது நிருத்தமா இருக்கும். எத்தச்ச ஏவ ஆத்மனா ஆத்மானம் பஷ்யன்னு ஆத்மனி துஷ்யதி, மனதால அவலோகனம் பண்ணிட்டு அந்த பார்க்கப்பட்ட காட்சி எது ஆத்ம லோகனம் இருக்கணும் அதுலயே துஷ்யதி, அதுலயே சந்தோஷமா இருக்கிறது. சுகம் ஆத்தியந்திகம் எது தது அதுதான் வந்து இன்ஃபினிட் ஹாப்பினஸ். வெளி வியாபாரத்தில் போகிற சுகங்கள் என்ன சொன்னால் அது சுகம் இல்லைன்னு யாரும் சொல்லலை. சுகமே இல்லை வச்சுன்னு யாரும் இருக்கவே மாட்டோம், எல்லாருமே வந்து ஆசிரியமான்னு சொல்லுவோம். ஆனால் அது சொல்லலை, நான் வரது ரெடியாக இருக்கேன் இருந்தாலும் இதெல்லாம் அனுபவிச்சிருந்தேன்னு சொல்கிறான். ஐயா பெருமாளே அந்த குப்பரை வச்சுருக்கோம், சரி மோட்சத்துக்கு வச்சு, ஆமாம் மோட்சத்துக்கு போனோம், சரி வா போகலாம் அப்படின்னா தான் இல்லை இல்லை நான் சொன்னேன் இதுக்கு கொஞ்சம் காரியம்லாம் இருக்குது அதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா வரேன். ஆனால் இவங்களுக்கு சுகமே இல்லைன்னு யார் சொன்னால், இங்கே சுகம் இருக்குது ஆனால் அது நிர்தேசியமான சுகம் இல்லை. உள்ளுக்குள்ள இருக்கக்கூடியது எப்படி இருக்கு, அத்தியந்திகம் ஆத்தியந்திகம் சுகமா இருக்கு. அது புத்தி கிராஹியம் மதேந்திரியம். ஆனா வெளியில இருக்கக்கூடிய சுகங்களை இந்திரியங்களால அடைய முடியும். ஏன்னா சுகமே என்னன்னு கேட்டீங்கன்னா இந்திரியமும் விஷயமும் சேர்றதுதான். இந்திரியமும் விஷயமும் சேராம துக்கம் இல்ல, இந்திரியத்துக்கு பிடிக்காத விஷயம் சேர்ந்தா துக்கம். ஆக மட்டும் இந்திரியமும் விஷயமும் சேர்ந்தா சுகம். ஆனா இந்த சுகம் இருக்கு, இது அதீந்திரியம். அதீந்திரியம் இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்டது. ஏன்னா உள்ளுக்குள்ள கூடிய ஆத்மாவானது எப்பயும் நம்ம இந்திரியத்துக்கு விஷயம் ஆகாது. நம்ம இந்திரியத்தால ஃபார்ச்சுனேட்லி அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம இந்திரியங்கள் எல்லாமே வெளியில் இருக்கிறது, எல்லாமே வெளியில் இருக்கு, எல்லாமே நம்ம உள்ள இருக்கோம். அப்புறம் நம்ம கதவு திறந்து வெளில போக முடியாது, ஏன்னா வெளில ஒண்ணு இல்லை, எல்லாம் உள்ளுக்குள்ளதான் இருக்கு. கதவு ஜாதினா தான் உள்ளுக்குள்ள போக முடியும். அது மாதிரி இப்ப இதெல்லாம் அதீந்திரியமா இருந்திருக்கு. வேற்றி எத்தனை செய்வாயம் சுகஸ்தலத்தை தற்பதா, அப்படி இருக்கக்கூடியவன் அதுலேருந்து மீளாம இருக்கணும். எம் லப்வா சாபரம் லாபம், எதை அடைந்து வேற ஒரு நாட்டம் இல்லாம இருக்கணும். ஏன்னா அப்படிப்பட்ட ஆத்மாவில் நம்ம அனுப்பிட்டான்னா தரம் நாள போறது இல்லை. எஸ்மின் சிதோன துக்கே என்ன குருநாபி விசாலியதே. இதுக்கு இந்த ஜனகருடைய கதை சொல்லுவான், ஜனகர் உபனிஷத்துலேயே அது இருக்கு. இந்த மாதிரி கலாச்சாரம் கேட்டு வச்சிருந்தோம், கேட்டு வச்சு திடீர்னு வந்து மித்தில பத்தி எரியுது, மித்தில பத்தி எரியும் அப்படியே கரன்சி நோட்லாம் அப்படியே போட்டு இருந்திருக்கேன், இல்லை இருந்து ஓடல அப்படியே இருக்க எனக்கு என்ன ஆச்சுனால எப்படிப்பட்ட இது வந்தாலும் மனசு சஞ்சலமா போறதில்ல. எஸ்மின் ஸ்திதோ ந துக்கேன குருநாபி துக்கேன, எவ்வளவு துயர் இருந்தாலும் ந விசாலியதே. அதுக்கு பாஷகர் எக்ஸாம்பிள் சொல்ல போற, அதுக்கே பார்க்கலாங்க. குணவத்து புத்திர வியோகாதினான், குணவத்து புத்திர வியோகாதினா, அதுக்கே சொல்றாங்க. சம்வித்யா துக்க சம்யோக வியோகம் யோக சம்விதம், அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன் இருக்கணும். துக்க சம்யோக வியோகம், துக்கத்துக்கு இடமே இல்லாமல் இருக்கிறது, அதுதான் யோகான்னு பேர். ஆத்மாவலோகனம் பேர் இருக்கு. ச நிச்சயன யோக்தவியா, அது நிச்சயமா என்ன பண்ணும், அடையப்பட வேண்டும். யோகா அனிர்பின்ன சேத்ததா, நிர்பின்னு சொன்னா நிர்பின்னா ஒரு டெஸ்பாண்டன்சி, ஒரு துயர் அந்த அர்த்தம். அனிர்பின்னு சொன்னா துயரம் அடையாத அல்லது அஸ்திரமா இல்லாத ஒரு மனசினால் அடையப்பட வேண்டும் சொன்னார். அதுக்கு பாஷ்யக்காரர் வியாக்கியானம் இருக்கு. யோக சேவையா ஹேத்துனா சர்வத்ர நிருத்தம் சித்திரம் எத்த யோகே உபரமதே. யோக சேவையான்னு சொன்னா யோகாபியாசத்தினால அதை வச்சுண்டு சர்வத்ர நிருத்தம் சித்தம், சர்வத்ர நிருத்தம் சித்தம்னா ஆத்மாவலோகன காட்டிலும் எல்லா இடத்துலயும் ரெஸ்டரண்டா இருக்கக்கூடிய சித்தம். எத்த யோகே உபரமத்தை, உபரமத்தை ஸ்டாப் பண்றது அங்க நிக்கிறதோ, அதிசயித சுகம் இதம் ஏவ இது ரமதே. இப்ப அந்த ஒரு ஒரு செகண்ட் அந்த ஏற்பட்டாலும், அந்த அனுபவம் ஏற்பட்டாலும் திருப்பி அந்த அனுபவத்துக்கு போறதுதான். இப்ப நமக்கு கூட பார்த்து லௌகீகமா சொல்றதா இருந்தா, ஒரு விஷயத்த பண்றோம் அது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கறதுன்னா திருப்பி அதை பண்றதுதான் நம்ம பிரவிற்த்தி இருக்கு. ஏன்னா அதுதான் நமக்கு இப்ப ரொம்ப பெரிய சுகமா தெரிஞ்சிருக்காங்க. அப்ப அதுல ஒரு ஒரு மாய இல்யூஷன் வர வரைக்கும் அதுதான் பெரிய சுகமா தெரிஞ்சிருக்கு. அது மாதிரி இந்த ஆத்மாவலோகனம் ஒரு வாட்டி ஏற்பட்ட உடனேவே இதுதான் ஹையஸ்ட் பிரஷர். அப்ப திருப்பி போட்டுதான் யோகா, இதெல்லாம் வந்து ஒரு நாள் ஒரு வேளை நடக்கிற காரியம் இல்லை. யோக சூத்திரத்துக்கு சதாஜி பிரம்மேந்திர இது வேக்கனை இருக்கு. சத்து தீர்க்க கால நேரம் தெரிய அந்த சூத்திரம் இருக்கேன். சத்காராதர சேவித திட பூமிக்கு இருந்தாலும் அதுல எழுதுற தீர்க்க காலக்கு எழுதுற என்னன்னா, ஒரு ஒரு பையன், ஒரு காலத்துல பையனுக்கு உபநயனம் பண்ணி வச்சா, உபநயனம் வச்சுட்டு பாடசாலைக்கு அனுப்புவான். அந்த காலத்துல உபநயனம் ஆனோடனே பாடசாலைக்கு அனுப்பிச்சுடுவான். அவன் அம்மாட்ட சொன்னா பாடசாலைக்கு போறான், நாலு பேர்த்த அத்தியனம் பண்ண போறான் அப்படின்னா, சரின்னு அந்த பையனை அனுப்பிச்சிட்டான். அனுப்பிச்சா அஞ்சு நாள் ஆச்சு. அந்த அம்மா சொன்னாங்க, நாலு பேர் இருந்தானே, அஞ்சு நாள் ஆச்சு, ஏன் என் பையன் தெரியும் இல்லை அப்படின்னு கேட்டு, நாலு பேர் சொன்னீங்கோ, அஞ்சு நாள் ஆயிரத்தி எனக்கு ஏன் பையன் திரும்ப இல்லைங்க. நாலு வேதனை நாலு நம்பர் நினைச்சுட்டு இருக்கா, நாலு வேதம்னா அது ஏகப்பட்டது. அது மாதிரி தீர்க்க கால அஞ்சு நாள் ஆயிரத்தினு கேட்டா அப்படிதான் அவசரத்தான் சிந்திக்காது. இது வந்து தீர்க்க காலம்னா உட்காந்து டெய்லி காரியத்தான் பண்ணிட்டு உட்காரது, அன்னைக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், திருப்பி அடுத்த நாள் அன்னைக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட், இப்படி இம்ப்ரூவ்மெண்ட் பார்த்து பார்த்து பார்த்து கடைசியா அதுதான் நைரந்தரிய நிரந்தரமா பண்ணணும், ஆதரத்தோட பண்ணணும். இல்ல இல்ல நாளைக்கு பாத்துக்கலாம்னு விட்டுறக்கூடாது, இன்னைக்கு பண்ணணும். பண்ணி அது மாதிரி ஒவ்வொன்னா அதுதான் ஸ்டெப் கொடுத்துருக்காரு தேவதத்துல கிடைச்சு. அது மாதிரி டிடர்மினேஷனோட பண்ணுங்கிறது. எத்தனை யோகே ஆத்மனா மனசா ஆத்மானம் பஷ்யன்னு, அப்போ உள்ளுக்குள்ள அந்த ஆத்மாவை சாட்சாத்கரிச்சு அந்நி நிரபேட்சம் ஆத்மனியவ துஷ்யதி, அப்படி உள்ள இருக்குச்சு பசியோ தாகமோ இத்தியாதி விஷயங்கள் அந்த சமயத்துக்கு இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம். அப்படியே அதிலேயே இருந்துருக்கணும். எத்தது அதீந்திரியம் ஆத்ம புத்தியேக்க கிராக்கியம், அப்ப அந்த தர்மபூத ஞானத்துக்கு மட்டும் அச்சல விஷயமா இருந்தது, வேற இந்திரிய அபேட்சம் அதுக்கு கிடையாது. அப்படி இருந்துட்டு ஆத்தியந்திகம் சுகம் எத்திரச்ச யோகே வேத்தி, அப்படிப்பட்ட ஒரு நிர்திசயமான சுகம் இருக்கணும், அதை வேத்தி அனுபவத்தின்னு அர்த்தம். எத்திரச்ச யோகே ஸ்திதா சுகாதிரேகேன தத்பதஹ தத்பாவாத்ம சலபி, சுகம் அதிகமா இருக்கிறதுனால அந்த பாவத்தில் இருக்கிறதுனால எந்த சலனமும் இல்லைன்னு இப்பதான் சொல்ற. யம் யோகம் லப்துவா யோகாதி கிரதஹ தமேவ காங்கமானஹ ந அபரம் லாபம் மன்யதே. இப்படிப்பட்ட ஒரு அபியாசம் இருக்கா, ஒரு கண அனுபவம் ஏற்பட்டுருக்கு, அந்த அனுபவம் ஏற்பட்ட உடனே திருப்பி வேற இதுல ஆசை இல்லை, திருப்பி அதே அடையணுன்ற ஒரு இது வருது. யஸ்மின் யோகே சித்தஹ அவிரதஹ அபி, அப்படிப்பட்ட ஒரு யோகத்தில் இருக்கிறவன் என்ன குணவத்து புத்திர வியோகாதினா குருநாபி துக்கேன்னு விசாரியதே. புத்திரசோகம்ன்றது போட்டுணுவா சாஸ்திரத்துல, ஏன்னா புத்திரசோகம்ன்றது நம்ம ஒரு புத்திரன் பிறந்தாலும் ரொம்ப சந்தோஷம் இருக்கு. புத்திரசோகம் தெரியும், ஸ்ரீமத் ராமாயணத்துல பார்த்தோம் இல்லையா, தசரதன் புத்திரசோகம்னு போறோம். அதை கோட் பண்ற வெறும் புத்திர சோகம் இல்ல, குணவத்து புத்திர ராமன் மாதிரி இந்த பிள்ளை இருந்தா அதான் தசரதன் ராமன் போச்சு, அதனால சின்ன போனான் தசரதன். இப்ப இதுக்கு வந்து ஏன்னா அது பெரிய சோகம், அப்படிப்பட்ட சோகம் ஏற்பட்டாலும் என்ன விசாரியது அப்படியே அதுல ஒன்றும் என்ன இப்பதுனால அப்படி விட்டு திருப்பி ஏன்னா மோர்னிங் உட்காந்துட்டு வச்சுக்கோ திருப்பி எல்லாம் போயிடும், அதுலயும் மோன் பண்ணாம இருக்கிறதுன்னு சொல்ற. இதை இதை பேஸ் பண்ணி தான் சுபாஷிதங்கள்லாம் எழுதுறா. என்னன்னா ஸ்ரீமத் ராமாயணத்தில் ரகுவம்சம் மாதிரி கதைகள்லாம் பார்த்து வச்சுருக்கோம். சகரன்னு ஒரு ராஜா இருந்தான், சகரஹான்னு பேர். அவனுக்கு ரெண்டு மனைவிகள், ஒரு இதோ யாகம் பண்ணுற பசங்கள்லாம் பிறக்கிறது, ஒரு மனைவிக்கு ஒரே ஒரு புத்தன் பார்க்குறான். அவன் பேர் தெரியுமா, இன்னைக்கு திட்டா அத்தமஞ்சான் திட்டா அத்தமஞ்சான்னு பேர் அவனுக்கு. இன்னொருத்திக்கு 60,000 பிள்ளைகள் வருது, அவள் சாகராகிற சகர புத்திரர்கள். அந்த அசமஞ்ச என்ன பண்ணுறதுன்னு கேட்டீங்கன்னு ரொம்ப துஷ்ட. நம்மாத்து குழந்தைகள் நம்மாத்துக்கு சாமான்றி வெளில போடுவோம். இந்த அசமஞ்ச என்ன பண்ணுவான்னா லோகத்தில் இருக்கிற பசங்கள் எல்லாம் பிடிச்சி தண்ணியில் தூக்கி போட்டுருவானோ, அவள் சாகிறத பார்த்து சந்தோஷம். இப்படியே ஊர்ல இருக்கிற பசங்கள்லாம் தூக்கி தூக்கி தண்ணியில் குளத்துல போடுறது, நதியில் இதுலயே வந்து தூக்கி போடுறது சந்தோஷப்படுறது. எல்லாம் ராஜா கிட்ட சொன்னான், இப்போ பிள்ளை தானே பிறந்திருக்கான், பிள்ளைனா வசதியாச்சு ரொம்ப. ஆனால் குணவத்து புத்திரனா கேட்டால் குணவத்து புத்திரன் இல்லை, குணவத்துனா நல்லா குணமான இல்லை. உடனே மந்திரியை கூட ஆலோசனை பண்ணா சரி மேனேஜ் பண்ண சொல்லி மேனேஜ் பண்ணிட்டான். எதுக்கு சொல்ல வேண்டியதுன்னா சுபாஷிதமே இருக்கு, குலஸ்தியார்த்தம் தியஜேத் ஏகம், தியஜேத் ஏகம் குலஸ்தியார்த்தம். ஒரு குலம் செய்கிறது சொன்னால் ஒரு குலத்தோட பேரை காப்பாற்றணும்னா ஒருத்தனை விடுன்றது சாஸ்திரம், சாக்ரிஃபைஸ். சாக்ரிஃபைஸ்னா அதில் கொல்லணும் அவசியம் இல்லை, சொசைட்டியில் என்ன பண்ணா தள்ளி வச்சுருவா வேண்டாம் போ அப்படின்ட்டு. ஏன்னா நீ உபதிரம் பண்ணிட்டு இருக்க, தூரம் போட்டுருவா. சரி ஒரு சொசைட்டிக்கு ஒரு ஃபேமிலி ட்ரபிள் பண்ணுறதுன்னா ஃபேமிலியே மேனேஜ் பண்ணுறது. ஒரு பெரிய நகரம் இருக்கு, ஒரே கிராமம் மட்டும் தடை பண்ணிட்டுருக்கு, கிராமம் தள்ளி வச்சுருவேன் வேண்டாம், ஏன்னா இந்த ஃப்ளோ போகக்கூடாதுன்றதுக்காரு. அப்படி இருந்தா ஓகே பரவாயில்ல, துஷ்டம் தான் ஓகே. குணவத்து புத்திரன் சொல்லச்சு அப்படிதான் ஹையஸ்ட் கன்சியூபிள் சார வச்சுக்கோங்க. அப்படிப்பட்ட ஒரு இது இருந்தா கூட விசாலையே அப்படின்னு சொல்லி பாஷகர் சாதிக்கிறார். தம் துக்க சஞ்சயோக வியோகம் துக்க சஞ்சயோக பிரத்தனீகாரம் யோக சப்தாபிதேயம் ஞானம் வித்யா. அப்படி துக்க சஞ்சயோக வியோகம் என்ன கேட்டா துக்க சஞ்சயோகத்துக்கு பிரத்தனீக ஆகாரம், அத்தியந்தமா துக்கமே ஏற்படாம இருக்குதுன்னு அர்த்தம், சம்பந்தமே இல்லாம இருக்குன்னு அர்த்தம். பிரத்தியேகம்னா ஆப்போசிட் அர்த்தம். யோக சப்தாபிதேயம் ஞானம் வித்யா, அந்த ஞானத்தை அடைஞ்சிட்டோம்னு சொல்லுவோம், துக்கமே கிடையாது. அப்படிப்பட்ட ஞானத்தை எடுத்துட்டோம்னா துக்க சம்பந்தம் துக்க லேசமே எங்க கிடையாது. அப்போ ஜடபரதர் விசாரத்துலாம் பார்த்தா சொன்னால அந்த ஞானத்திலே இருக்கா, அவர்கள் எந்த இதுவும் இல்லை, அவங்க துச்சின்னு போயிட்டு இருக்கா ஞானிகள். ஞான சங்கீத பஜனெலாம் பண்ணுறா பாருங்க, அதுலேயே ஒரு கட்சியாவா துடிச்சுட்டு இருக்கா மாட்டுக்கா, அவளுக்கு அந்த இதுவே எந்த இதுவும் இல்லை. அந்த மாதிரி சார் ஏவம் பூதா யோகா இத்தியாரம்ப திசாயா நிச்சயேன அணிவின்ன சேத்ததா கிருஷ்ணகேததா யோகோ யோக்தவியா. அப்படிப்பட்ட ஒரு யோகமானது யோக்தவியன அடையப்பட வேண்டும். நிச்சயேன அணிவின்ன சேத்ததா அப்படின்னு சொன்னா கிருஷ்ண சேத்ததா, சந்தோஷமான ஒரு மனசோடு கூட அது அடையப்பட வேண்டும் அப்படிங்கிற கொஞ்சம் பார்க்கலாமா டைம் போருமா. சரி இங்க எடுத்துக்கலாம், 24 சொல்லிவிட்டு ாய கல்யாணகுணகாலே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்தகுரவே நமஹா.